శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాకృతి జ్ఞానానందమయం దేవం నిర్మలస్ఫటికాకృతిం ఆధారం సర్వవిద్యానాం హయగ్రీవం ఉపాస్మహే విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణుల బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే విశేష విత్పారిషదేషు నాథ విదగ్ధగోష్ఠీ సమరాంగణేషు జిగీషతో మే కవితార్కికేంద్రాన్ జిగ్వాగ్రసింహాసనమభ్యుపేయాః వందే లక్ష్మీ హయగ్రీవం పుహో మే మార్గదర్శకం ఏనాపక్వమతిర్నూనం కించిద్భూతా హి సంస్కృతా అచ్యుత సంప్రదాయాన్ మాం శ్రుతం ముకుంద మే గురు అరక్షదనుకంపాతే పదమనుసరామ్యహం పద్మనాభగురుం వందే సదాచార్యం అహం సదా కులీనందీ సుశీలాది విగ్రహం శుద్ధ వైదికం రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామునమధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురు పరంపరాం శ్రోనిత్యమచ్యుతపదాంబుజయుగ్మరుగ్మ వ్యామోహతస్తదితరాణి ప్రణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోశ్చ దయేక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే తిరుండుదూప్పుల్ తిరువేంకటముడయాన్ పారున్నచ్చున్న పళముయ్యుల్ ஊருண்டுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேறப் போமலவும் வாழ்வு. பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதித்த மருங்கழகும் முப்புரி நூலுடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு முழுகள் நிறைந்திடு முதுவல் நிலாவழகும் கற்பகமே விழிகருணை புழிந்திடு கமலக் கண்ணழகும் காரிசுதன் கழல் தூடிய முடியும் கணனர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராதன் வடிவழகன் நிதயத்துலதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. நமஸ்தபாயை, எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் மூன்றாவது நன்னாள். ஸ்ரீ பாஷ்யக்கார ஜெயந்தியை முன்னிட்டு பாக்ய நகரத்தைச் சேர்ந்த ஸ்ரீ தேசிக சபா நடத்தக்கூடிய இந்த உபன்யாச மகோத்சவத்தில் அது மூன்றாவது நாள். எம்பெருமானார் தரிசன தலைப்பில் ரெண்டு நாளா விசிஷ்டாத்வைதம் ஸ்ரீ வைஷ்ணவம் என்று வழங்கப்படக்கூடிய இந்த தரிசனம், தரிசனம்னு சொன்னா பிலாசபி, திருஷ்யத்தே அனேன இது தரிசனம்னு சொல்லுவா விற்பத்தி சம்ஸ்கிருதத்தில். எதனால் பார்க்கப்படுகிறதோ அதற்கு தரிசனம்னு பெயர். அந்த ரீதியில கண்ணாடிக்கும் தரிசனம்னு பெயர், நம்ம கண்ணுக்கும் தரிசனம்னு பெயர். ஏன்னா கண்ணை கொண்டு பார்க்கிறோம் நம்ம, ஆனா கண்ணை கொண்டு பார்க்க முடியாத விஷயங்களை காட்டுறதுனால தரிசனம்னு அந்த மதத்துக்கு பெயர். பிரம்மத்தையோ பிரம்மத்தை அடைஞ்சப்பறம் என்ன ஆக போறோம், நாம என்ன, நம்ம சொரூபம் என்ன, கதி என்ன, இதெல்லாம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது நம்ம லௌகிக்க திருஷ்டினால. அதனால வேத வேதாந்தங்கள்ல சொல்லப்பட்ட அர்த்தங்கள் எல்லாம் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அழகா அதெல்லாம் நமக்கு புரியுற மாதிரி அதை எடுத்து அதை ஒரு மதமா, மதம்னு சொன்னா அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அதை வந்து ப்ராப்பரா கொடுத்தாதான் நாலு பேருக்கு அதை பத்தி புரியும், ஒரு விசுவாசம் ஏற்படும். நம்முடைய மதமானது அடுத்த மதத்தை காட்டிலும் எப்படி வேறுபட்டது அப்படிங்கறத ஒரு கோடிஃபை பண்ணணும், பண்ணி எழுதணும். அதுதான் கிரந்த நிர்மாணம் பண்ற அந்த காலத்தை பண்ணியிருக்கா. இந்த காரியத்தை பாஷ்யக்காரர்களுக்கு முன்னாடியே ஆச்சாரியர்கள்லாம் பண்ணியிருக்கா. ஆனா பாஷ்யக்காரர் அதை இன்னும் நன்னா அந்த பிரம்மசூத்திரத்துக்கு அந்த ஸ்ரீபாஷ்யம்ன்றத பெரிய மகத்தான ஒரு புத்தகத்தை எழுதி கிரந்தத்தை நிர்மாணம் பண்ணி யாருமே இந்த மதத்தை எதிர்த்து வாதிடவோ அல்லது ஆக்ஷேபணம் பண்ண முடியாத மாதிரி அதை ஸ்தாபனம் பண்ணியிருக்கார். நிச்சயமா அதுல அவருக்கு குரு கிருப்பை இருக்கு, யாமுனாச்சாரியருடைய கிருப்பையினால்தான் அதை பண்ணிருக்கார். இருந்தாலும் இந்த சம்பிரதாயமானது, இந்த தர்சனமானது எம்பெருமானார் தர்சனம்னு இனி வரைக்கும் வழங்கப்பட்டிருக்கு. பரியன் சேவிச்ச அந்த தமிழ் இந்த பாசுர விசேஷமானது எம்பார்னு போற்றப்படக்கூடிய கோவிந்த பட்டர், அவர் பாஷ்யக்காரருடைய திருமேனி அழகுல லயிச்சு ஈடுபட்டு சாதிச்ச ஒரு விஷயம். நமக்கு அர்ச்சையில ஒரு ஈடுபாடு வேணும். பக்தின்னு சொன்னாலே வெளிப்படுத்தணும். நிறைய பேர் சொல்ற என் மனசுல இருக்கு அது போறோம் அப்படின்ட்டு, அதெல்லாம் சும்மா பேச்சு. வெளிப்படணும். அம்மா குழந்தைய பார்த்து சொல்றா, இல்லடா எனக்கு உண்மையில ரொம்ப அன்பு இருக்கு, மனசுல இருக்கு, அவ்வளவுதான், ஒண்ணு பண்ணித்தர மாட்டேன்னு சொன்னா அந்த குழந்தைக்கு தெரியுமான்னு அம்மாக்கு அன்பு இருக்கு இல்லைன்னு. அப்ப அந்த அந்த மனசுல இருக்கக்கூடிய விஷயமானது நம்முடைய வாக்குலையும் செயல்லையும் அது வெளில வரணும். அதனால ஏதோ பண்றதுக்கு இஷ்டம் இல்லாம அதெல்லாம் இல்ல எனக்கு மனசுல இருக்க போறோம் எனக்கு என்ன பத்தி தெரியும் சொல்றதெல்லாம் விசண்டாவாதம் தான். நமக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணவாளா என்ன அவளா நம்மளோட நம்மளை காட்டிலும் தாழ்ந்து போயிட்டால. அப்ப அவளுக்கு ஃபாலோ பண்ணி வச்சிருக்கானா, நம்மளும் அதை பேசாம ஃபாலோ பண்றதா புத்திசாலித்தன்மை தவிர எனக்கு இதெல்லாம் உடன்பாடு இல்ல நான் இப்படித்தான் இருப்பேன்னு சொல்றதுன்னா வீண் பேச்சு. அப்ப அந்த அர்ச்சையில ஈழம், அர்ச்சையில போய் நம்மளோட ஈடுபாட்டை நம்ம வளர்த்துக்கணும். அந்த மாதிரி பாஷ்யக்காரருடைய திருமேனியில அந்த அழகுல ஈடுபட்டு எம்பார் சுவாமியானவர் இந்த இந்த பாசுர விசேஷத்தை சாதிச்சிருக்கார். இன்னைக்கும் ஸ்ரீபெரும்புதூர்ல அந்த கட்டியம் செய்ப்பா பாஷ்யக்கார திருமஞ்சனத்தும் போது ரொம்ப அற்புதமா இருக்கும். இந்த கட்டியங்கள் செய்ய சில பேருக்கு தான் அது ரொம்ப நல்லா அமையும். அது கேட்கறதுக்கு ரொம்ப நமக்கு அது மணிப்பிரவாளத்தில் இருக்கும், சிலதெல்லாம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கும், சிலதெல்லாம் தமிழ்ல இருக்கும். ஆனா கேட்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கக்கூடிய ஒரு விஷயம், போய் அது சாவியமா இருக்கும், கேட்கணும். இப்படி நம்முடைய சம்பிரதாயத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா இந்த அர்ச்சையில இருக்கக்கூடிய நம்முடைய ஈடுபாடு. பெருமாள், பிராட்டி, ஆச்சாரியன், ஆழ்வார்கள் இவர்களுடைய அந்த அர்ச்சா திருமையில நம்ம போய் அதை பார்த்து பார்த்து ரசிக்கணும். 45 விஷயங்கள் அப்படி அனுபவிப்பாராம். அதாவது நிறைய பேர் அனுபவிப்பா, இப்ப சொன்னதுனால மிச்ச பேர்ல அனுபவிக்கல அர்த்தம் இல்ல. அரியனுடைய வாத்தியாரிட்ட சொல்வார், ஆச்சாரியன் சொல்வார், ஐஷங்கர் புதுசா ஒரு ஒரு சமர்ப்பிச்சா கூட கேட்பாரா, அத பாத்தியா, மாலோன் சாத்தியம் இருக்கான் பாத்தியா, அது எப்படி இருக்கு பாத்தியா அப்படின்னு. அந்த மாதிரி அவளுக்கு ஒரு ஒரு ஈடுபாடு, அதுலயே அர்ச்சாவதாரத்துல ஒரு ஈடுபாடு. அரியனுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்கார் ட்ரிப்ளிகன்ல, அவ தென்னாச்சாரிய சம்பிரதாயத்துல ஒரு ஆச்சாரிய புருஷ வம்சத்துல வந்தவர், சின்ன வயசுதான், இருந்தாலும் அவ்வளவு ஈடுபாடு. பார்த்த சாரதிக்கு கைங்கரியம் பண்றதுதான் முதல் வேலையை, வேற எங்கேயும் ஒத்துக்கிறது இல்ல. ஒரு தடவை அடியன் பார்த்தசாரதி சேர்க்க போயிருந்தேன், இவ்வளவு சொல்றேன் ஒழி அடியனுக்கு அந்த அளவுக்கு ஈடுபாடு கிடையாதுதான். சரி ஏதோ போனோம், பத்தி விழாத்துல ஆச்சு சேவிச்ச வந்தேன். இப்ப பக்கத்துல இந்த வெக்தி இருந்தார், என்ன ஆக்சிடென்ட் போனார், நான் சேவை பண்றவா, நான் சேவை பண்ணிக்கிறேன் வாருன்னு போன. அவர் மாட்டுக்கு என்னவோ திருவாபரணம் பேர்ல சொல்றாரு, பாதி திருவாபரணம் தெரியவே தெரியாது எப்படி இருக்கும்னு. அதை பார்த்தேரா, இதை பார்த்தேரா, பாசா சாத்தியம் இருக்கிற பாத்தேரா, நேற்றுக்கு இந்த கொண்ட, இன்னைக்கு இந்த கொண்டன்றார். அடி எனக்கு தலையில இருந்தா கொண்டேன்னு தெரியுமே தவிர இது என்ன கொண்ட அது என்ன கொண்ட தெரியாது. ஆனா இதை நம்ம வளர்த்துக்கணும். வெறுமை போனோம், தீர்த்த வாங்கினோம், சடாரி வாங்கினோம், இப்படியே பண்றதை விட அங்க போய் தூரம் இருந்த அந்த எம்பெருமான் என்னென்ன திறமையில என்னென்ன சாத்தியம் இருக்கான் அதுல நமக்கு ஒரு ஈடுபாடானது ஏற்படணும். அந்த மாதிரி பாஷ்யக்காரருடைய திருமேனியில எம்பார் சுவாமியானவர் ஈடுபட்டு இந்த செயல சாதிச்சிருக்காரு. நமக்கு எப்படி வளர்த்துக்கணும்னு கேட்டா கோயில் தனியா போகக்கூடாது, அந்த மாதிரி ஈடுபாடு இருக்கவாளோட சேர்த்து போகணும். கொஞ்சம் டைம் ஆகும் முன்ன பின்ன அது பரவாயில்ல, அவளோட போய் இருந்து நம்ம சேவிச்சு அதை வளர்த்துக்கணும். பொதுவா ஸ்ரீ வைஷ்ணவன் நல்ல ரசனையோட இருக்கணும். நம்மளுடைய சம்பிரதாயத்துல எதுவுமே நேற்று சொன்ன மாதிரி எதுவுமே நிஷேதமே இல்ல, எல்லா விதத்திலும் நல்ல ஆர்ட் ஃபார்ம் இருக்கோ அத்தனை விதமான ஆர்ட் ஃபார்ம் பெருமாளை வந்து நம்ம அனுபவிக்கலாம். நேற்றைய தினம் வந்து முதலியாண்டான் சுவாமியினுடைய திருநட்சத்திரம், அதை பார்த்தோம். இன்னொரு விஷயம் சொல்ல விட்டு போயிடுது. அது ஒரு சுவாமி அழகா ஞாபகப்படுத்தினார், ஸ்ரீமான் வெங்கடநாதாரியன்னு சொல்லக்கூடிய தனியனுடைய அவதார தினமும் நேற்றுதான், இந்த சித்திர மாச புனர்வசு நட்சத்திரம். அந்த விசேஷம் நேற்று இருந்தது, இப்ப உபன்யாசத்துக்குள்ள பிரவேசிக்கலாம். வேதார்த்த சங்கரத்தோட மங்கள ஸ்லோகத்தை கொண்டு நம்ம எம்பெருமான தரிசனம் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம். இது மூணு நாள் நாலு நாள்ல சொல்லக்கூடிய விஷயமும் இல்லை, அது அடியன் மாதிரி இருக்கவளுக்கு நிறைய டைம் தேவை இதை பத்தி சொல்றதுக்கு. அதனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் இங்க பகிர்ந்துக்க முடியும். பிரமாணங்களை பார்த்தோம், பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமானம், சப்தம் எல்லாம் பார்த்தோம். எப்படி இந்த சம்பிரதாயத்தை, இந்த மதத்தை, இந்த பிரமாணங்கள் எல்லாம் கொண்டு நிர்மாணம் பண்ணியிருக்கா. ஸ்ருதிய நம்ம அப்படியே அர்த்தம் பண்ண முடியாது. அந்த ஸ்ருதிய அர்த்தம் பண்றதுக்கும் நிறைய சாஸ்திரங்களுடைய ஒத்தாசை தேவை. மீமாம்சா சாஸ்திரம் தேவை, வியாக்கரண சாஸ்திரம் தேவை, நியாயம் தேவை. ஸ்ருதிக்கு அனுகுணமா இருக்கக்கூடிய சகல விதமான சாஸ்திரங்களையும் கொண்டு இந்த சம்பிரதாயத்தை ஸ்தாபனம் பண்ணியிருக்கார். அதுல நம்ம சம்பிரதாயத்துக்கு உண்டான ஒரு அசாதாரணமான விஷயம் என்னன்னு கேட்டா, இங்கிருந்தபடியே நம்ம அந்த முக்த திசைக்கு துல்லியமா இருக்கக்கூடிய அனுபவத்தை இங்கேயே அடையலாம்ன்றத ஆழ்வார் பாசுரம் கொண்டும் தேசியனுடைய ஒரு சீசுக்தியை கொண்டும் அனுபவிச்சோம். அதுல வேடிக்கையா சொல்லணும்னா, அடியன் எம்ஏ சம்ஸ்கிருதம் வாசிச்சிருந்தப்போ அடியனுக்கு முந்தின வருஷம், அதாவது சீனியரா ஒரு பாகவதோத்தனை ஒரு ஸ்ரீ வாசிச்சிருந்தா, ஒரு நாள் என்ன சொன்னா, ஸ்ரீராம் வானவன் நான் காத்துல டிராப் பண்றேன் அப்படின்னு சொன்னான். கார்ல ஸ்திரீகள் வண்டி ஓட்டினா கொஞ்சம் ஜாகிரதையா தான் போனோம். ஹாலோட உட்காந்துட்டு போனா ஸ்விஃப்ட் கார் வேற, ரொம்ப வேகமா பீச்சோட ரொம்ப வேகமா போனா. நிமிஷம் அப்படி பிடிச்சிருந்தேன் பக்கத்துல இருக்கிறதுலாம். அப்ப கேட்டா, என்ன ஸ்ரீராம் பயப்படுறியா அப்படின்னு கேட்டா, இல்ல பயம்னு இல்ல, இருந்தாலும் கொஞ்சம் ஒழுங்கா உட்காந்துக்கிறேன்னா. அப்ப கேஷுவலா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னா, போனா அங்க கெங்கரியும், இருந்தா இங்க கெங்கரியும் அப்படின்னா. அதாவது இவ்வளவுதான் சம்பிரதாயம், இருந்தா இங்க கைங்கரியும், போனா அங்க கைங்கரியம்னா. ஆக மொத்தம் கைங்கரியம் பண்றதுதான் நம்மளுடைய ஒரு நிச்சயமான இதுவே தவிர, அந்த அளவுக்கு கன்விக்ஷன், அந்த கன்விக்ஷன் இருந்தாதான் அப்படி வார்த்தை வரும். அதுக்காக அதை விஜயாபனம் பண்ண. அதனால கைங்கரியம் பண்றதுதான் நம்முடைய ஒரு ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய என்ன இது கர்த்தவியம் கேட்டா, கைங்கரியம் பண்றதுதான். அந்த கைங்கரியத்துல கொஞ்சம் அனுபவம் வேணும், ட்ரையா இருக்கிறத விட அனுபவம். ஏன்னா அனுபவம் தான் கைங்கரியம், கைங்கரியம் தான் அனுபவம். அனுபவம் இல்லாத கைங்கரியம் சோபிக்காது. அப்படி இன்றைய தினம் நம்ம வேதாந்த தீபத்தில் இருக்கக்கூடிய மங்கள ஸ்லோகத்தை பார்க்கலாம். அதை கொண்டு சில விசேஷ அம்சங்களை மட்டும் பார்க்கலாம், எல்லாத்தையும் திருப்பி ரெபடிஷன் ஆக வேண்டாம். ஸ்ரீய காந்தோ நந்தோ வரகுணகணை காஸ்தவபுஹு ஹதாசேஷாவத்ய பரமபகதோ வாங் மனசயோஹோ அபூமிர் பூமிர் யோ நதஜனதிஷாம் ஆதிபுருஷஹ மனஸ்தத்பாதாப்ஜே பரிசரணசக்தம் பவது மே மனஹ பரிசரணசக்தம் பவது. இதுதான் ஆபரேட்டிவ் பார்ட் சொல்லுவோம், அதாவது ஒரு ஸ்லோகத்தில் அன்வயம் பண்ணச்சே இதுதான் முக்கியமான அம்சம். என்னுடைய மனசானது அந்த தொண்டு செய்யக்கூடிய தன்மையை அடையட்டும், ஈடுபாட்டோடு இருக்கட்டும். எங்க அப்படின்னு கேட்டா, பாதாப்ஜே திருவடி தாமரையில் என்னுடைய மனதானது எப்பொழுதும் கைங்கரிய புத்தியோடு இருக்கட்டும்னு தாத்பரியம். யாரிடத்துலன்னு கேட்டா, அப்ப அதுக்கு ஒவ்வொன்றா சொல்றார், ஸ்ரீயகாந்தஹ அனந்தஹ வரகுண கணைக ஆஸ்பத வபுஹு. திருமகள் கேள்வன் அனந்தன்னு சொன்ன நிறைய அர்த்தம் இருக்கு, எந்த விதமான லிமிடேஷனுமே இல்லை. வஸ்துதா காலத்தக தேசத்தகன்னு சொல்லுவோம், அனந்தம்னா இன்ஃபினைட் சொல்றோமோ அந்த மாதிரி ஒரு அப்படிப்பட்ட ஒரு சொரூபம் மெம்பரமானுக்கு. வரகுண கண ஏக ஆஸ்பத வபுகுன்னு போட்டுட்டார், அதை கடைசியா சொல்றேன். ஹதாசேஷாவத்யஹ நேர்த்தே பார்த்தோம், எந்த விதமான தோஷமும் அற்றவன். அவன் எங்க இருக்கான்னு கேட்டா, பரம் அபகதஹ, பரமபதம்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியவன். வாங் மனசையோகோ அபூமிகி, வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதவன். இருந்தாலும் பூமிகி, யஹ பூமிகி, நமோ நமோ வாங் மனசாதி பூமையே, நமோ நமோ வாங் மனசேக்க பூமையே. எப்படி இருந்தாலும் எட்டாவதுன்னு விட முடியாது. அதுக்காக சரிப்பா எம்பெருமான் நம்மளால அடைய முடியாதுன்னு விட்டுட்டு போற விஷயமும் இல்ல. ஏன்னா நம்மளுடைய மனசுக்கும் வாக்குக்கும் ஒரே லட்சியம் அவன்தான், பூர்த்தியா அனுபவிக்க முடியாதே தவிர அனுபவிக்க முடியாதுன்றது கிடையாது. அதுதான் நமக்கும் அத்வைத சம்பிரதாயத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப சில சம்பிரதாயம் பேரெல்லாம் சொல்லி சொல்ற வழிய நம்ம யாரையும் திவிஷிக்க வேண்டாம். அவாவாளுடைய வழி அவாவாளுடையது, நம்ம நம்மளுடைய சம்பிரதாயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அந்த டிஃபரன்ஸ் இங்க சொல்லிட்டு இருக்கோம். அதற்காக நம்ம நமக்கு யாருடைய துவேஷமும் இல்ல, யாரும் எல்லாரும் அவாவா ஞானிகள் தான், ஜீனியஸ் தான், அது சந்தேகம் இல்ல. ஆனா அவா என்ன சொல்ற அப்படின்னு கேட்டா, பிரம்மத்தை நிச்சயமா அறியவே முடியாதுன்னு சொல்ற. நம்ம என்ன சொல்றோம், பூர்த்தியா அறிஞ்சிக்க முடியாது, அறியவே முடியாதுன்றது கிடையாது, தெரிஞ்சுக்கவே முடியாதுன்றது கிடையாது, பூர்த்தியா தெரிஞ்சுக்க முடியாது. அதான் அதுல டிஃபரன்ஸ். நதஜன திருஷாம் ஆதி புருஷா அணுகில் அணுகும் அப்படின்னு சொல்ற ரீதியில, யாரெல்லாம் அவனை சரணாகதி பண்றாலோ, யாரெல்லாம் பக்தி பண்றாலோ, அவளுக்கு பார்க்கற மாதிரி தன்னை வெளிப்படுத்துறான். ஆதி புருஷன் அவன், அவனுடைய திருவடி தாமரையில், திருவடி வாரத்தில் என்னுடைய மனதானது கைங்கரிய புத்தியுடன் நிற்கட்டும்னு இந்த மங்கள ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அப்ப பிரம்மம் யாருன்னு சொல்லியாச்சு, ஜீவாத்மா சுரூபத்தை சொல்லியாச்சு, அந்த கைங்கரிய புத்தியோடு இருக்கணும்ன்றது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, வரகுண கணைக ஆஸ்பத வபுகுன்னு போட்டுட்டார். வபுகுண சரீரம்னு அர்த்தம். இப்ப எம்பெருமானுக்கு திருமேனி உண்டா கிடையாதா? ஏன்னா சொரூபம் ஒண்ணு இருக்கு, அந்த சொரூபமானது ரொம்ப அப்சிராக்டான ஒரு விஷயம். அது வந்து இப்ப நம்ம நம்முடைய அதாவது ஜீவாத்மாவை வந்து ஞான சொரூபன் அப்படின்னு சொன்னா, அந்தந்த ஆத்மாக்கு வேத்தியனா இருக்கக்கூடிய ஒரு வஸ்து அவ்வளவுதான். நம்மளே நம்ம உணர்ந்துக்கணும் அவ்வளவுதான். அதாவது நமக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்குன்னு வச்சுருந்தோம், எவ்வளவு ஹாப்பியா இருக்க அப்படின்னு யாராவது கேட்டா நம்மளால அளவு சொல்ல முடியாது. சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லாம ஒழிய எவ்வளவு சந்தோஷம் சொல்ல முடியாது. ஏன்னா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சொல்லாம ஒழிய குவான்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா அந்த அனுபவமானது பிரத்யேகமா ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படக்கூடியது. அந்த மாதிரி இந்த சொரூபமும் அவாவாளுக்கு வேத்தியமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா ரூபம்ன்றது அடுத்தவாளுக்கும் விஷயமா இருக்கு. அப்ப சொரூபம் ஒன்று இருக்கு, ரூபம் ஒன்று இருக்கு, அதுக்கு மேல குணம் இருக்கு, அந்த ரூபத்துக்கு உண்டான குணங்கள், அதற்கு மேல விபவம் ஐஸ்வர்யம்னு, இதுதான் எம்பெருமானாருடைய ரீதி. அவருடைய கிருதிகள்ல பார்க்கச்சு முதல்ல ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய அப்புறம் லீலா இப்படி எடுத்துட்டு போவார் மேல மேல. அப்ப பெருமாளுக்கு ஸ்வரூபம் இருக்குன்றத யாருமே நிஷேதம் பண்ணல வேதாந்திகள். ரூபம் இருக்கா இல்லையான்றதுதான் டிஸ்பியூட் இருக்கு. அப்படி இருக்கச்சு நிச்சயமா எம்பெருமானுக்கு திவ்ய மங்கள விக்கிரகமானது இருக்கு, அதான் ரூபம், அதான் வபுகு. அப்ப அனைத்து விதமான அந்த மங்கள குணங்களை உடைய ஒரு சரீரத்தை உடையவன் தற்பனைமானது. இது ஆழ்வார் ஸ்பஷ்டமா சாதிக்கிறார். தானோர் உருவே தனிவித்தாய் தன்னில் மூவர் முதலாய வானோர் பலரும் முனிவரும் மற்றும் மற்றும் முற்றுமாய் தானோர் பெருநீர் தன்னுள்ளே தோற்றி அதனுள் கண் மலரும் வானோர் பெருமான் மாமாயன் வைகுந்தனம் பெருமானே. தானோர் உருவே, தனக்கு ஒரு உருவம் உண்டு. தனி வித்தா இருக்கான், தனி வித்தா இருக்கான்னு சொன்னா இந்த மொத்த பிரபஞ்சத்துக்கும் தனிப்பட்ட முறையில காரணமா இருக்கான். அவனுக்கு எது யாரோட சகாயமும் தேவையில்லை. பொதுவா நம்ம ஒரு காரியத்தை பண்ணிச்சு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம், நான் எவ்வளவு காரியம் பண்றேன்னு நினைச்சுருக்கோம். நிமித்த காரணம் பவன்னு சொல்றார் கிருஷ்ணன் அர்ஜுனனை பார்த்து, எல்லாம் முடிச்சாச்சுப்பா, நீ வெறும சும்மா அம்பு அடி அவ்வளவுதான், எல்லாம் ஓவர், நான் பார்த்து விட்டேன். அதுக்கு ஒரு கதை சொல்லுவா, இந்த மிச்ச பிலாசபில கூட நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது, நிறைய வாசிக்கலாம், எதனால நல்லதான் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஜென் பிலாசபில கதை சொல்லுவா, என்னன்னா ஒரு குரு ஒரு சிஷ்யராத்துக்கு போறார். சிஷ்யராத்துக்கு போனா உபச்சாரம் பண்ணும் இல்லையா, சிஷ்யர் சொல்ற, நான் வந்து ஏதாவது சாப்பிட கொண்டு வரட்டுமா, ஒரு காஃபி போட்டுக்கொண்டு டீ போட்டுக்கொண்டதுன்னு சொல்றேன், சரி கொண்டு வான்னு சொல்றேன். இப்ப உள்ள போய் டீ எல்லாம் போட்டு கொண்டு வந்து கொடுத்து இவர் சாப்பிடுறார். சாப்பிட்டுச்சு அந்த சிஷ்யர் கேட்கிறார், நாம் போட்ட டீ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிறார். உடனே குரு சிரிக்கிறார், நீ போட்ட டீயானர், ஆமா நான் தான் போட்டேன். நீயே போட்ட டீயானர், ஆமா நானே தான் போட்டேன். பால் எங்கிருந்து வந்து தின்னர், அது கடையில இருந்து வந்தது. டீத்தூள் எங்கிருந்து வந்து அது கடையில வந்து தின்னர். கப்பு அடுப்பு எல்லாம் நீ உண்டு பண்ணல, அப்ப என்ன பண்ண அப்படின்னா வெறும் கலந்தோம், அடுப்ப மூட்டி அதுக்கே நமக்கு என்ன ஒரு எண்ணம்னா நாம் போட்ட டீ. இப்படி நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள்ல நம்மளும் ஒரு பங்கு வகிக்கிறோமே தவிர மிச்ச பேருக்கு கிரெடிட் கொடுக்கறது இல்ல, எல்லாத்தையும் நம்மளே பண்ணுவோம், நம்மளே பண்ண நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு ஆத்துல இத்தனை பேர் சப்போர்ட் பண்ணாட்டி ஒரு காரியத்தை மேல பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்ப நம்ம எல்லாருக்கும் அந்த ஒரு இது இருக்கு. ஆனா எம்பெருமானுக்கு இந்த சிருஷ்டி இதெல்லாம் பண்றதுல எந்த சப்போர்ட்டும் தேவையில்லை, அவனோட சங்கல்பத்திலே எல்லாம் நடக்கிறது. அவன் பண்றான்னா எழுந்து வந்து இந்த காரியம் பண்ண வேண்டாம், பகுஸ்யாம் பிரஜாயே அவ்வளவுதான், உடனே அந்த இது ஆரம்பிக்கிறது, அந்த ப்ராசஸ் ஒரு சுவிட்ச் ஆன் பண்ற மாதிரி உடனே எல்லாம் கடகடகடன்னு வேலையாருது. அப்படிப்பட்ட தனி வித்தா இருக்கான். இன்னொரு சுவாரஸ்யம் பாருங்க, ஆழ்வார் திருவாய்மொழிக்கு ரொம்ப ஏற்றம் உண்டு, அடியன் ரொம்ப ஃபேன் ஆழ்வாருக்கு, அதனால அடிக்கடி திருவாய்மொழியை சொல்லிட்டு இருப்பேன். தானோர் பெருநீர் தன்னுள்ளே தோற்றி அதனுள் கணவளர். இப்போ எல்லாருக்கும் டவுட் வரலாம், பிரபஞ்சமானது பெருமாளுக்குள்ள இருக்கா இல்ல பெருமாள் பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கானா? இப்ப ஏன் இந்த கேள்வினா, ஆளிலை கிருஷ்ணா இருக்கான்னு சொன்னா அவன் ஒரு இலை மேல படுத்துட்டு இருக்கான், ஜலத்துல படுத்துட்டு இருக்கானா? இப்ப இலை ஜலம் எங்க இருக்கு? இப்ப பெருமாள் உள்ள இருக்கா வெளில இருக்கா அப்படின்னு கேட்டா அதுக்கு ஆழ்வார் பதில் சொல்றார், தானோர் பெருநீர் தன்னுள்ளே தோற்றி அதனுள் கணவளரும் அப்படிங்கிறார். அதான் அவனுடைய ஒரு சாமர்த்தியம். மாமாயன்னு போட்டு உடனே வானோர் பெருமான் மாமாயன் அவன் யாருன்னு கேட்டா எல்லாம் பண்ணுவான் மாமாயன் அவன். அந்த சிருஷ்டியை பண்ணி அவனே நம்ம கூட வந்து படுத்துக்கிறான். எங்கன்னா திருப்பார் கடல்ல எல்லாம் ஒழுங்கா நடக்கிறதான சூப்பர்வைஸ் பண்றதுக்காக தானே ஒரு ஜலத்தை உண்டு பண்ணி அதுல வந்து தானே படுத்துக்கிறான். அப்படிப்பட்டவன் அவனுக்கு நிச்சயமா ஒரு சரீரம் உண்டு, திவ்ய மங்கள சரீரம் விக்கிரகம் உண்டுன்றது நம்ம சம்பிரதாயம். அது அழுவார் இன்னொரு எட்டாம் பத்துல கண்கள் சிவந்த பெரிய வாய்ந்த பாசுரத்தில் ரொம்ப அழகா சாதிக்கிறார். கண்கள் சிவந்த பெரிய வாய் வாயும் சிவந்து கணிந்து உள்ளே வெண்பல் இலகு சுடர் இலகு விலகு மகர குண்டலத்தன் கொண்டல் வண்ணன் சுடர் முடியன் நான்கு தோலன் குனிதார்கன் உன் சங்கதை வாழ்யான் ஒருவன் அடியேன் உள்ளானே. எல்லாத்தையும் சொன்னார், எங்க இருக்கான அடியேன் உள்ளான். ஆழ்வாரானது ஆழ்வாருடைய பாசுரமானது எல்லாம் அனுபவபூர்வமான விஷயம். வேதாந்தம் எதெல்லாம் உபதேசமா சொல்றதோ அதெல்லாம் ஆழ்வார் அனுபவிச்சு சொல்லியிருக்கார். அடியனுடைய ஆச்சாரன் அடிக்கடி சொல்ற விஷயம் இதுதான். திருவாய் மொழின்றது பக்தி பிரபத்தி டிஸ்கஷன்ல விட்டுடுங்க, இதெல்லாம் அகாடமிக்கா நம்ம பார்க்கணும். ஒரு யோகியினுடைய நிலை எப்படி இருக்குன்றது அழகா விவரிக்கிறார். யோகசாஸ்திரம் வாசிச்சா திருவாய்மொழி பாசுரங்களுக்கு அதுக்கும் அவ்வளவு கோரிலேஷன் இருக்கு. ஒரு யோகிக்கு தான் விரும்பின ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன் கிடைக்கச்சே மனோபாவம் எப்படி இருக்கும்? அந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன் போயிடுதுன்னா அது ஒரு லாஸ், அது ஐயோ நமக்கு போயிருத்தேன்ற ஒரு இது இருக்கும். அதை தன்னுடைய பாடல்கள் அழகா வெளிப்படுத்துறார் அழ்வார். யோகி பஷ்யன் சொல்ற சுவாமி தேசிகன் அழ்வார யோகி பஷ்யன். அப்படி இந்த திருவாய்மொழிக்கு அவ்வளவு ஒரு ஏற்றம் உண்டு. அப்படிப்பட்ட திருவாய்மொழியில நிறைய இடத்துல அழ்வார் ரொம்ப அற்புதமா சாதிக்கிறார். சுவாமி தேசிகனும் வரதராஜ பஞ்சாங்கத்துல விஸ்வாதிஷாயி சுகரூப யதாத்மகஸ்வம் வ்யக்திம் கரீஷ கதயந்தி ததாத்மிகாம் தேம் ஏனாதிரோஹதி மதிஸ்வதுபாதகானாம் சாகிம் த்வமேவ தவவேதி விதர்க்கடோலாம். ரொம்ப தேசிகன் மாதிரி ஒரு டெப்டா ஹேண்டில் பண்ண முடியாது விஷயங்கள் எல்லாம். யோகிகள்லாம் பக்தால் அவெல்லாம் வரதனை தியானம் பண்றாளாம். நமக்கு சாதாரணமா சொரூபமானது தியானத்துக்கு இலக்காகாது, ரொம்ப கஷ்டமான விஷயம். என்ன சொரூபம்ன்றது ஒரு அப்சாக்டா கான்செப்ட் வச்சுக்கோங்க. ஆனா ரூபமானது ஆகலாம், ஆகும்னு சொல்லல, அது எம்பெருமானுடைய கட்டாட்சம் இருந்தா நம்முடைய தியானத்துக்கு அது லட்சியம் ஆகலாம். இப்ப சொரூபம் எதனால பண்ணப்பட்டிருக்கு, ரூபம் எதனால பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா யதாத்மகஸ்வம் சதாத்மிகாம் தேண்ட ஞானம் ஆனந்தம் இதுதான் ஸ்வரூபம். அப்ப ஞானத்தினாலையும் ஆனந்தத்தினாலையும் இருக்கக்கூடிய ஸ்வரூபம், ஞானத்தினாலையும் ஆனந்தத்தினாலையும் இருக்கக்கூடிய ரூபம். இப்ப ரெண்டு விஷயம் ஒரே மாதிரி இருக்குன்னு சொன்னா அப்ப யோகிகளுக்கெல்லாம் தியானம் பண்றவர்களுக்கெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் வருதான், இது ரூபமா ஸ்வரூபமா, இது நீயேவா இல்ல உன்னுடையதா? அதான் கேக்குற சாக்கிம் சுவமேவ தவவேதி விதர்க்கடோலாம்னு அவளுக்குள்ள ஒரு சஞ்சலம் ஏற்படுறதா. ஆனா கடைசியில ஒரு பைனல் கன்க்ளூஷன் வந்துடுறாளா, நிச்சயமா சொரூபம் வேற ரூபம் வேறன்னு. ஆனா இது ஒரு போயிட்டுனால அழகா அந்த மாதிரி கவித்துவத்தோட அதை வெளிப்படுத்தி இருக்கார். அப்ப எம்பெருமானுக்கு சொரூபம் உண்டு, ரூபம் உண்டு, ரெண்டுமே அந்த ஞானம் ஆனந்தம் பண்ணப்பட்டிருக்குன்றதுல நம்ம சும்மா புரியறதுக்காக சொல்றோம். அது அதுதான் அதோட இதுவே. ஏன்னா அது அதெல்லாம் புரிய வைக்க முடியாது. அதனால நம்ம புரிஞ்சுக்கச்சு எதால பண்ணப்பட்டிருக்குன்னு சொன்னா ஞானம் ஆனந்தம் ரெண்டு விஷயத்தினால பண்ணப்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அதற்கு அடுத்து ஒரு மங்கள ஸ்லோகம் இருக்கு. அதுல தானா எதையும் பண்ணலன்ற சாதிக்கிறார். பிரணம்ய சிரசா ஆச்சாரியன் ததாதிஷ்டேன வத்மனா பிரம்மசூத்திர பதாந்தஸ்தா வேதாந்தார்த்தா பிரகாஷ்யதே மயா பிரகாஷ்யதே அர்த்தம். என்னால் வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் பிரகாசிக்கப்படுகிறது. அவளை மயா அகம் கூட போட மாட்டா, அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்ம. இப்ப எப்படின்னு கேட்டா எதற்கு பிறகு கேட்டா பிரணம்ய வணங்கி சிரசா ரொம்ப முக்கியம். ஏன்னா யசாதா வாப்பின்னு ஆள வந்து சாதிச்சிருக்கார். அஞ்சலி பண்ணச்சு எப்படியோ பண்ணு சொல்றாரு. நமக்கு வந்தது உண்டு, ஏதோ கைய கூப்பிட பண்றோம். ஆனா இது என்ன சிரசா பிரணம்ய ஆச்சாரியான் எல்லாரையும் வணங்கிட்டு ததாதிஷ்டேன வர்த்தமனா அவ எந்த வழியை ஏற்படுத்தி வச்சிருக்காளோ அந்த வர்த்தமான பாதை, அந்த பாதையில் அந்த பாதையால் பிரம்மசூத்திர பதாந்தஸ்தக பிரம்மசூத்திர பதங்கள்ல இருக்கக்கூடிய அர்த்தங்களை அந்த வேதாந்த அர்த்தங்களை அல்லது அந்த வேதாந்த அர்த்தங்கள் அர்த்தமானது என்னால் இப்பொழுது பிரகாசிக்கப்படுகிறதுன்னு சாதிக்கிறார். இப்போ ஒரு கேள்வி வரும். சங்கராச்சாரியோட காலமானது அது நம்ம சயின்டிபிக்காவும் சம்பிரதாயமும் எப்பயும் டிஸ்பியூட் தான். அவ சொல்வா 2500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுன்னு சொல்வா. இவ டேட் எல்லாம் போட்டுட்டு இல்ல இல்ல 800 இவர் இருந்தார் இல்ல 600 700 காலத்தை பிரிக்கிறோம். இப்ப ஆழ்வார்கள் காலம்லாம் வரைச்சு இந்த ஆராய்ச்சி மூலமா சொல்லிச்சு 6வதுலேருந்து 8வது நூற்றாண்டுக்குள்ள இருந்தான்னு சொல்ற. நம்ம சம்பிரதாயமா சொல்லிச்சு கலிக்கு முன்னாடி கலிக்கு பின்னாடி எல்லாம் துவாபரத்தில் இருந்தாலும் சொல்ற வழக்கம் உண்டு. ஆக மொத்தம் எப்படி பார்த்தாலும் பாஷ்யக்காரர் வந்து சங்கராச்சாரியருக்கு பிறகு அவதரிச்சவர். சங்கராச்சாரியருக்கு மட்டும் இல்ல, பாஸ்கராச்சாரியர், யாதவ பிரகாஷர் எல்லாருக்கும் அப்புறம் தான் வந்திருக்க. அப்ப இந்த பாஷ்யக்கார மதமானது புதுசா பழசா அப்படி சர்ச்சை. பாஷ்யக்காரர் சொன்ன விஷயங்கள்லாம் புது, அவர் சொல்லிட்டார் பிரணமே ஆச்சாரியன்னு. என்னால வேற ஏதாவது சொல்லணும் இல்லையா? அப்போ புதுசா பழசான்னு கேட்டா அப்ப சுவாமி தேசன் அழகா சாதிக்கிறார் எதிராக சப்தத்தில் 51வது ஸ்லோகம் நோட் பண்ணிக்கிறதுக்காக சொல்றேன். திருஷ்டம் மதமிக நவீனம் ததபிக்கும் ததப்ராகே வாண்யத் பத ததபிக்கும் வர்ணனிகஷே நிஷாம்யந்தாம் யத்வா நிஜமதி திரஸ்கார விகமாத் காண்பிக்கப்பட்ட பார்க்கப்பட்ட இந்த தர்சனமானது மதமிக நவீனம் புதுசா என்ன இப்ப அதனால ததபிக்கும் புதுசா இருந்தா என்ன இப்போ அப்படின்னு கேக்குற. ஆனா அது கன்க்ளூஷன் இல்ல. ஆனா ஆரம்பிக்கிட்டு ஆரம்பிக்கிறார் புதுசு சொல்றீங்களா என்ன உங்களுக்கு பிரச்சனை எப்படின்னு கேக்குற. ஏன்னா தத பிராகே வாண்யத்து வத, சரி மிச்ச மதங்கள் அதுக்கு முன்னாடி இருக்கா, சரி போட்டோம், வதன்னா சொல்லு ததபிக்கும். அதனால என்ன கேக்குறார், என்ன பண்ணணும் கேட்டா வர்ண நிகஷே. வர்ண நிகஷம்னு சொன்னா உரைகள் சொல்ற வழக்கம் உண்டு. ஒரு சம்ஸ்கிருதத்துல ஒரு கவின்னு சொன்னா பத்தியம் எழுதினா மட்டும் கவி இல்ல, கத்தியம் எழுதணும். உரைநிலை எழுது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலா நம்ம தமிழ்ல சொல்லிச்சு நம்ம உரைநிலை எழுதி பெறலாம். ஆனா சம்ஸ்கிருதத்துல அதுக்கு சில இதெல்லாம் இருக்கு. அப்ப நிகஷம்னா உரைகள். நிஷாம் எந்தாம்னா சோதிச்சு பார்க்கப்படட்டும். எது நிராதங்காஷ்டங்க திரமிட குகதேவ பிரபுதையன்னு பூர்வர்கள் சொன்ன விஷயங்களை உரைகள்லாம் வச்சுக்கோங்கோ. உங்க மதங்களை போய் அதுல தேய்ச்சி பாருங்க இப்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லச்சு. பாஷ்யகாரர் சொன்ன விஷயம்தான் பூர்வாச்சாரியர் சொன்ன விஷயத்தோட ஒத்து போறது. அதனால நீங்க இந்த புதுசா பழசான ஆராய்ச்சி பண்ணதுல விதண்டாவாதன்னு சொல்றாரு. அதுக்காக ஆரம்பிக்கிறது புதுசுன்னா பழசுன்னு. இது இந்த இடத்துல சுவாமி தேசிகனுக்கு காளிதாசன் மேல ஒரு அபிமானம் உண்டு. மாளவிகாக்னி மித்ரன்ற நாடகத்துல காளிதாசன் கேக்குறான் புராணமி தேவ நசாது சர்வம்ன்றான். இங்க பாருப்பா பழசு பழசுன்னு, இது இந்த காலத்துக்கு ரொம்ப அனுகூலமா இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. சும்மா எங்க பாட்டி சொன்னா தாத்தா சொன்னு சொல்லாத, பயசெல்லாம் ஒண்ணும் கரெக்டாகணும் அவசியம் இல்லைன்னு அவன் சொல்றான். நவீனமா இருந்தா ஒன்னும் தோஷம் இருக்கணும் அவசியம் இல்ல. சந்தகா பரீட்ச நல்லவாளா இருந்தா என்னன்னா, அது என்னன்னா இதெல்லாம் ஒரு சாமர்த்தியம் பேசச்சு. அடியன் விஜயாபனம் பண்ணிட்டேன், ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஆனா புத்திசாலிகளுக்கு டவுட் வராது அப்படின்னு சொல்றா வச்சுக்கோங்க, ஒருத்தரும் டவுட் கேட்க மாட்டா சரிப்பா அப்படின்னு விட்டுடுவா. அது மாதிரி சந்தகா பரீட்சைன்னு சொல்லிட்டா நல்லவாளா என்ன பண்ணுவா அப்படின்னா, அந்த விஷயத்த சாப்பிட்டு பாத்துட்டு சொல்லுவா இல்ல பரீட்சை பண்ணி பார்த்து தான் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோ, நீங்க வேற வழி இல்ல பாத்துட்டு தான் சொல்லணும். அந்த மாதிரி அவளுக்கு ஒரு எபிலிட்டி அது. அதே ரீதியில இங்க போட்டுக்க நவீனம் ததப்பிக்கும் முடிங்கிற புதுசா இருந்தா பழசா இருந்தா விஷயத்த பாரு, முதல்ல பழைய விஷயங்களோட பாஷ்யகாரர் சொன்ன விஷயத்தை ஒப்பிட்டு பாரு நீ, அப்புறம் சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. அதான் அவருடைய ஒரு ஒரு சேலஞ்ச் பண்றது ஆப்பனன்ஸ். அது மாதிரி நம்முடைய ஆச்சாரியர்களுடைய ஒரு பெரிய ஒரு ஒரு காரியம் என்னன்னு கேட்டா, அந்த பிரம்மத்தை காப்பாத்தி இருக்கா. அது அர்ச்சா ரூபத்துல ரங்கநா ஸ்ரீரங்கத்துல எழுந்திருக்கோ இல்ல பரதூபத்துல இருக்கோ இல்ல எங்க இருக்கோ, அந்த பிரம்மத்தை அப்படி டிஃபெண்ட் பண்ணிருக்கா. பெருமாள் நம்ம ரசிக்கிறது இருக்கட்டும், நம்மளுடைய ஆச்சாரியர்கள் என்ன பண்றாங்கன்னா அப்படி ரட்சணம் பண்றா. அதுக்கு சொரூபம் உண்டு, ரூபம் உண்டு, குணம் உண்டுன்றதா? ஏன்னா நமக்கு நமக்கு எதுவுமே தெரியாம இருந்துட்டு இருக்கும். அப்ப எதை சொன்னாலும் நம்புற கதையில நம்ம இருக்கோம். யாராவது ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னா வச்சுக்கோங்கோ, சேஷம் கோபேன போயிருந்து கவி சொன்னா ஒழுங்கா சொல்லிப்பாரு, ஒண்ணு இல்ல ஆ ஊன்னு கத்து அவ்வளவுதான், எல்லாம் ஒத்துன்றுவா. யார் அதிகமா கத்துறாளோ அவ சொல்ற உண்மைன்ற ரீதியில நம்ம அந்த மாதிரி இருக்கோம். நாளுக்கு தான் ஒரு விஷயத்த சொன்னா கன்வின்ஸ் ஆயிடும். அப்ப நமக்கு புரியுற மாதிரி சில விஷயங்களை சொல்லிட்டு போகணும்னா அவ அந்த அளவுக்கு ரட்சணம் பண்றா. இந்த சம்பிரதாயத்தை பெருமாளையே ஆச்சாரியர்கள் தான் காப்பாத்திருக்கான்னு சொன்னா அது மிகை ஆகாது. அதுக்காக சொல்ல வந்த அடுத்து ஸ்ரீபாஷ்யத்துடைய ரெண்டு மங்கள ஸ்லோகத்தை மட்டும் பார்த்துட்டு, ஸ்ரீபாஷ்யம்ன்றது முதலே விஜயாபனம் பண்ணும், அது வந்து பிரம்மசூத்திரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பாஷ்யம், ரொம்ப விஸ்தாரமான கிரந்தம் அது. முதல் பிரவேசமே ரொம்ப பெருசு, அது பெரிய ஃபோர்த் வால், அதை தாண்டி உள்ள போறது பெரிய காரியம். முதல் நாலு சூத்திரத்தை ஒருத்தர் ஒழுங்கா வாசி தெரிஞ்சினாலே பெரிய விஷயம் அது. அப்படி அதுல லகு பூர்வபக்ஷம் எல்லாம் போட்டு மகாபூர்வபக்ஷம் போட்டு அந்த கீழ்ச்சி தொங்க விடுறதுன்னு சொல்லுவா பாருங்க, அது மாதிரி ஒவ்வொன்னா எப்படி உன்னுடைய இது செல்லாது செல்லாது செல்லாதுன்னு அத்தனவுக்கு போட்டு அதுல வந்து சொல்ற. நீ என்ன இது சொல்றியா, இப்படி சொல்றியா கிடையாது, இப்படி சொல்றியா அப்படி சொன்னாலும் கிடையாது, எப்படி சொன்னாலும் உன்னுடைய மதமானது நிக்காதுன்ற ரீதியில அந்த மாதிரி ஒரு இது பாஷ்யக்காரருடைய ஒரு கிருதி. அந்த ஸ்ரீபாஷ்யத்துக்கு சுத்த பிரகாஷிக்கான ஒரு வியாக்கியானம் இருக்கு. நம்ம நிறைய பேர் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோம், சுத்த பிரகாஷிக்கா பூமோ ஏனாது பரிதேஷித்தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அதை யாராவது ஒருத்தர் வாசிக்கிறதுக்கு கண்டிப்பா பிரயத்தனை படுறோம். ஏன்னா அந்த நினைச்சு பாக்கிறோம், இந்த காலத்துல கம்ப்யூட்டர் இருக்கு மொபைல் இருக்கு, அந்த ஈஸியா டைப் பண்ணிடுறோம். அந்த சுத பிரகாசிகான்றது எவ்வளவு பெரிய வியாக்கணம். அத அந்த சுத பிரகாசிகாச்சாரியர் சுதர்ஷன சூரியன் அவருக்கு பெயர், பட்டர் வம்சத்துல, அதாவது இந்த வம்சத்துல வந்தவர் தான் அவர். போய் கேட்டு கேட்டு சுத பிரகாஷிகான கேட்டத பிரகாசம் பண்ணது, நான் எதுவும் எழுதுறேன். காலக்ஷேபத்துல உட்காந்து இப்ப உங்க எல்லாம் மாதிரி சின்சியரா நோட்ஸ் எடுக்கிற மாதிரி உட்காந்து டெய்லி போய் நோட்ஸ் எடுப்பார், ஆத்துக்கு வருவார், அதை என்ட்ரி போட்டுடுவார். உடனே இப்படி போட்டு போட்டு போட்டு அந்த காலக்ஷேபத்தை கேட்டு கேட்டு கேட்டு சுத பிரகாஷிக்கான்னு கிரந்தம் பண்ணிருக்கார். இந்த சுத பிரகாஷிகா வாசிக்கிறதே பெரிய காரியம், அது நிச்சயமா யாரும் ரெக்யூட்டே பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளவு விஷயங்களை அந்த பங்கில பார்த்து ஒரு ஒரு வேர்டுக்கு என்ன விஷயம்ன்றத அவ்வளவு விஸ்தாரமா சாதிச்சிருக்கார். அதுக்காகவாது நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷனை சம்ஸ்கிருதம் படிக்க வைக்கணும், அவளுக்கு அது ருச்சி ஏற்படுத்தணும். சம்ஸ்கிருதம் தனியா படிக்கவே வேண்டாம், நம்முடைய பூர்வாச்சாரிய கிரந்தங்களை வாசிச்சாலே சம்ஸ்கிருதம் தானா வரும். தேசிகனுடைய கிருத்திகளே போறும் சம்ஸ்கிருதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு. எதுக்கு தேவையில்லாத காவியத்தெல்லாம் படிச்சு நமக்கு ஒன்னும் உபயோகம் இல்ல, புண்ணியமா புருஷார்த்தமான்னு கேப்பா, எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு புண்ணியமா புருஷார்த்தமா அப்படின்னு கேப்பா, எதுக்கு இது? அது மாதிரி தேசிகளுடைய கிருதிகளை ஒழுங்கா வாசிச்சாலே சம்ஸ்கிருத ஞானத்தை அடைஞ்சிடலாம். அந்த சுத பிரகாஷிகாவுடைய மேன்மை தெரிஞ்சுக்கணும். அவ்வளவு பெரிய ஒரு வியாக்கியானத்தை அந்த காலத்துல அவர் ரொம்ப டெடிக்கேட்டடா எழுதிருக்கார். அது ஆஃப்கோர்ஸ் சுவாமி தேசிகன் அதை காப்பாத்தினார். அது ஒரு சமயம் வரைச்சு ஸ்ரீபாஷ்யத்துல முதல் மங்கள ஸ்லோகமானது, அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலே வினத விவித பூத வாதரக்ஷைக தீக்ஷே ஸ்ருதி ஹிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீநிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்தி ரூபா, மம ஷேமுஷி பக்தி ரூபா பவது பரஸ்மின் பிரம்மணி மம ஷேமுஷி பக்தி ரூபா பவது. அந்த பரபிரம்மத்துல என்னுடைய ஞானமானது பக்தி ரூபமா இருக்கக்கூடிய ஞானமானது இருக்கட்டும் சொல்றார். ரொம்ப முக்கியமான விஷயம் இங்க, முதல்ல அர்த்தத்தை பார்த்துட்டு அப்புறமா அந்த விஷயத்துக்கு வரேன். அகில புவன ஜென்மஸ்தேம பங்காதி லீலே, அகிலம்னு சொன்னா ஒன்னு விடாத, எல்லா வஸ்துக்களுக்கும் அதனுடைய சத்தா இருப்பு என்ன, ஸ்திதி அதாவது கிரியேஷன் என்ன. நம்ம மெயின்டெனன்ஸ் சொல்றப்போ நிறைய ப்ராஜெக்ட் எல்லாம் ஐடி பீப்பிள் ஒர்க் பண்றது, மெயின்டெனன்ஸ்னா மெயின்டைன் பண்ணி யாராவது ஒருத்தர் 25% இருக்கணும். அங்க நம்ம பசங்க எல்லாம் இன்சிடென்டா சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு, அதுக்காக சொல்றேன். ஏன்னா ஐடி கம்பெனி நம்ம நினைச்சுட்டு இருக்கோம், அரியணா ஐடி கம்பெனி ஒர்க் பண்றேன், அங்க ஒண்ணு பெரிய காரியம் எல்லாம் இல்ல, சம்பளம் வாங்குறானே ஒழிய பாதி ப்ராஜெக்ட் மெயின்டெனன்ஸ் ப்ராஜெக்ட் தான், ஒன்னும் அறிவுக்கு வேலையே கிடையாது. நம்ம இந்தியன் கம்பெனிஸ் எடுக்கிற ப்ராஜெக்ட் எல்லாம் எதுவும் கோடிங் எல்லாம் பெருசா புதுசா ஒண்ணும் கேட்கறதே இல்ல, அது நம்ம வெளில சொல்லிக்க மாட்டா, எல்லாம் நீட்டா ஆபீஸ் போயிட்டு வரல ஒழிய பாதிக்கு மேல மெயின்டெனன்ஸ் ப்ராஜெக்ட் ஏற்கனவே இருக்கிற பழைய சிஸ்டம் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா அவன் யோசிக்கிறான் அதை மாத்தினா நிறைய செலவாகும்பா, இந்தியன் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கான் சீப் லேபர் தான் போட்டு விட்டு வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு உட்காந்து இவன் என்ன பண்ணுவா, பக்கம் போய் கோடி எழுதி பேட்ச் பேட்சா ஓட்டி ஓட்டி ஓட்டின் ஆக மொத்தம் மெயின்டைன் பண்றது பெரிய காரியம். அதையும் பகவான் பண்றான், எல்லா விஷயங்களையும் சிருஷ்டி பண்றான் மெயின்டைன் பண்றான். திருப்பி அந்தந்த டைம் வரைச்சு லயத்தை அடையணும், எந்த ஒரு விஷயமும் அப்படியே இருந்துட முடியாது. அப்ப பங்காதி லீலேன்னு சொன்னா அதுக்கு மேல ஆதிபத்தியத்தினால இந்த அனுகிரகம் பண்றது இத்தியாதிகள்லாம் வச்சுக்கலாம். இதெல்லாம் இப்படிப்பட்ட லீலையா பண்றான் இல்லையா அவன், அவனிடத்தில் வினத விவித பூத விராத ரக்ஷைக தீக்ஷே தீக்ஷன் தீக்ஷன் சொன்னா ஒரு தீக்ஷான்னு சொன்னா ஒரு விரதம், அதை எடுத்துட்டு இருக்கா. என்ன விரதம்னா தன்னை நாடியவர்களை காப்பாற்றுவது. தினத்தன் சொன்ன வணங்கினவா, அது பக்தி பிரபத்தி எல்லாத்துக்கும் ஒன்று வச்சுக்கலாம். அவன் எங்க இருக்கான், அவன் யாருன்னு கேட்டா ஸ்ருதி சிரசி விதித்தே, ஸ்ருதியினுடைய சிரசா உபனிஷத்தானது இருக்கு, அந்த உபனிஷத்துல பிரகாசமா இருந்து இருக்கான் அவனிடத்தில். அவன் யார் அப்படின்னு கேட்டா பிரம்மணின்னு போட்டிருந்தார். பட் பிரம்ம பதமானது வெறும் பிரம்மத்தை மட்டும் குறிக்கல, பிரம்மன்ற சொல்லுக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. பாஷ்யகாரர் கீதா பாஷ்யத்துல பிரம்மன்ற பதத்தினால பிரகிருதி பாஷ்யகாரன்னு அவர் மட்டும் சொல்ல, முன்னாடியே அதுக்கு எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு, பிரமாணம் இருக்கு. அப்ப பிரம்ம பதமானது பிரகிருத்தியை சொல்றது, பிரம்ம பதமானது ஜீவாத்ம சுரூபத்தை சொல்றது. வேதத்துக்கு பிரம்மம்னு பேர், பிரம்மச்சாரியம் சொல்றான். இப்ப பிரம்மனான சிந்தகம் பிரம்மச்சாரியா கன்வென்ஷன்ல கல்யாணம் ஆகாதவனு பிரம்மச்சாரியம் சொல்லிருக்கோம். இப்ப எத்தனை வயசு கல்யாணம் ஆகுது அதுக்கும் பிரம்மச்சாரியா, அது வரைக்கும் பிரம்மச்சாரி கிடையாது. அந்த வேதத்தை அத்தியனம் பண்றவனுக்கு தான் பிரம்மச்சாரியின் பெயர். அப்ப ஒரு ஒரு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நான் அடியே பேப்பர் பேசினா உபன்யாசம் பண்ண முடியாது, அதான் முதலிய சொன்னேன். அப்ப அந்த வேதத்தை அத்தியனம் பண்றான் இல்லையா, அந்த பிராயம் அது வரைக்கும் பிரம்மச்சாரியின் பெயர். அதுக்கு அடுத்த ஒரு ஆசிரமம் இருக்கு, கிரகஸ்தாசிரமம். அப்ப இந்த இடத்துல பிரம்மன்றது சொல்லானது வேதத்தை தான் குறிக்கிறது ப்ராப்பரே தவிர, பரபிரம்மன் விட்டா அப்புறம் அவன் கிரகஸ்தாசிரமம் வரமாட்டானே. அவன் சின்ன வயசுலேயே பிரம்மத்தில் நிலைச்சுட்டான் வச்சுக்கோ, அவன் எப்படி பிடிச்ச பொண்ணு கொடுக்கறது இப்போ. அதனால பிரம்மச்சாரின்றது அவன் பிரம்மத்தில் நிலைக்கிறான்ன்றதுல வேதத்தை அத்தியானம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஸ்ருதி சிரசி விதித்தே பிரம்மணி யாரும் கேட்டா ஸ்ரீனிவாசேன்னு போட்டுட்டான். ஸ்ரீனிவாச பத்தத்துல நிறைய வியாக்கியானம் இருக்கு, திருமகள் கேள்வன் இருக்கு, இல்ல அனைத்து விதமான கல்யாண குணங்களை உடையவன், அப்படிப்பட்ட எல்லாத்துக்கும் ஆஸ்பதமா இருக்கக்கூடிய இடத்துல என்னுடைய ஷேமுஷின்னு சொன்னா ஞானம், ஞானமானது பக்தி ரூபமான ஞானமானது இருக்கட்டும்னு சொல்றார். இப்ப பக்தினா என்ன, ஞானம்னா என்னன்னு பார்க்கணும். பக்தின்றது நம்மளோட சம்பிரதாயத்துல ஞானத்தினுடைய ஒரு பரிபக்குவப்பட்ட நிலை. தர்மபூத ஞானம் ஒத்துண்டதுனால நம்ம எல்லாமே தர்மபூத ஞானத்தினுடைய மாற்றங்கள் தான். சுகம் துக்கம் எல்லாம் நமக்குள்ள இருக்கக்கூடிய என்னென்ன இருக்கும் இது எல்லாமே தர்மபூத ஞானத்தினுடைய விகாரம் தான். அப்ப பக்தின்றதும் இந்த தர்மபூத ஞானத்துடைய விகாரம் தான், அதனுடைய மாற்றம் தான். ஞானத்தை தவிர பக்தி ஒண்ணு கிடையாது, ஏன்னா இருக்கிறது ரெண்டு விஷயம் தான், சுரூப ஞானம் இருக்கு சுபாவ ஞானம் இருக்கு, இது தவிர வேற எங்க கும்பி அக்கௌண்ட் பண்றது இப்ப முடியாது. இதையே சொல்ல வேண்டியிருக்குன்னு சொன்னா கீதையில வரைச்சு கர்ம ஞான பக்தி, முதல்ல கர்மயோகம், கர்மயோகம் பலிக்கச்ச ஞானயோகம், ஞானயோகம் பலிக்கச்ச பக்தி யோகம் சொல்லு. அப்ப பக்தி வேற மாதிரி தெரியறது, ஞானத்துக்கு பெருமாள் விஷயமா இருக்குச்சு அது பக்தியா மாறுறது, ஞானத்துக்கு நம்முடைய ஆத்மாவும் விஷயமா இருக்கு அது ஞானமாவே இருந்துருக்கு, அதான் வரட்டு ஞானமா இருந்துருக்கு. அப்ப பிரபத்தியும் இந்த தர்மபூத ஞானத்தினுடைய ஒரு விசேஷம் தான். ஆனா அதை ஒரு கிருத்தியா நம்ம பண்றோமே தவிர அதான் அந்த பிரபத்தி பிரபன்னு சொல்றோமா இல்லையா, நமக்கு அந்த விசுவாசம் ஏற்பட்ட விஷயம் எங்க இதெல்லாம் ஏற்படுறது எல்லாமே தர்மபூத ஞானத்தில் தான் இருக்கு. அப்ப பாஷகர் இங்க கேட்கிறார், என்னுடைய அந்த ஷேமுஷி ஞானமானது பக்தி ரூபமா இருக்கட்டும்னு ஏன்னா கீதையில சொல்லிச்சு பகவான் சொல்றான், கைவல்யமா இருக்கிறதுக்கு ஒரு ஒரு ஆப்ஷன் கொடுக்குற பெருமாளோட மெக்னானிமிட்டி பாருங்க. ஐஸ்வர்ய ஆர்த்தி ஒருத்தர் இருக்கான், கைவல்ய ஆர்த்தி ஒருத்தர் இருக்கான், முமுக்ஷுவா ஒருத்தர் இருக்கான். ஐஸ்வர்ய ஆர்த்தின்னு சொன்னா இங்க இருந்துட்டு இங்க இருக்கக்கூடிய எவ்வளவோ போகங்கள்லாம் இருக்கு எல்லாத்தையும் அனுபவிக்கிறேன்றான். அவனும் போய் பெருமாளை சேவிக்கிறான். அவன் சேவிக்கிறது பெருமாளை, ஆனா அடையிற பலன் வந்து வேற. அடுத்து கைவல்லி ஆத்தி இருக்கான், என்ன சொல்றான் அப்படின்னா, நான் எங்க ஆத்திலேயே சௌக்கியமா இருக்கேன், எனக்கு இதுவே இதுவாதான் இருக்கு, இதையே இப்ப நிலைச்சிருக்கணும் அப்படிங்கிறான். வெளில வந்து போட்டுடலாம் முடியாது, நான் இங்கேயே இருக்கேன். கேவலசிய பாவக கைவல்யம் பெயர். கேவலம் சொன்னா தமிழ் சொல்ல கேவலம் இல்ல, தனியா இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப கைவல்யம்னா ஒரு அலூஃபா தனியா இருக்கிறது. அந்த கைவல்யார்த்தியும் போய் பக்தி பண்றான், எதுக்கு பண்றான் அப்படின்னா, எனக்கு தனியா இருக்கணும் அப்படின்னு பண்றான். அதுவும் அலோவ் பண்ற, சரி போ இருந்துட்டு போ அப்படிங்கிற, அது பெரிய விசாரம், அதுக்குள்ள போக வேண்டாம். கைவல்யார்த்தி எங்க இருக்கா, இங்க இருக்கானா, அங்க இருக்கானா, சண்டை போட்டுக்க வேண்டாம், எங்கேயோ இருக்கா, ஆக மொத்தம் சிஸ்டம்ல தான் இருக்கான், இங்கேயோ இருக்கான். அதுக்கடுத்து முமுக்ஷு. இந்த முமுக்ஷு தான் அந்த பக்தன். அவன் என்ன பண்றான்னா, பெருமாளையே வேண்டா, எதுக்காகனா பெருமாளுக்காகவே வேண்டான். அதனால்தான் ஞானீது ஆத்மைவ மே மதம் சொல்றான். இவாள காத்துல ஞானியானவன் எனக்கே ஆத்மா மாதிரி இருக்கான், ஏன்னா அவன் நான் இல்லாம இருக்க மாட்டான்டா. வேற சம்பிரதாயத்துல பக்திய வந்து இந்த பரஞானத்தை அடையறதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வச்சுட்டு இருக்க, முதல்ல பக்தி அப்புறம் தான் ஞானம் அப்படி வச்சுட்டு இருக்க. அதுக்கு சகுன பிரம்ம உபாசனம் வச்சுட்டு உபாசனைய பக்தியா சொல்லி, அந்த பக்தி பண்ண பண்ண என்ன ஆகும்னா, மனசுல இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் போய். அப்ப உபனிஷத்து சொன்ன அவளுக்கு என்னென்ன வாக்கியங்கள் அனுகூலமா இருக்கோ அந்த ஞானமானது தோன்றது. தோன்றின உடனே அந்த அசுல சொல்றது ரொம்ப கஷ்டம், பிரம்மமா ஆயிடுறான்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிரம்மமா ஆயிடுறான்னு சொன்னா வச்சுக்கோ, அப்ப இவன் பிரம்மத்தை காட்டுல வேற இருந்தான்னு தாத்பரியம் மாறுது, சொல்ல முடியாது. ஆனா வாய் விட்டு சொல்ல முடியாத ஒரு டிஃபிகல்ட். இங்கிலீஷ்ல யோகா சொல்வா, ஹி ரியலைசஸ் த நான் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹிம்செல்ஃப் அண்ட் பிரம்மன். அப்ப இது இருக்க ரியலைசேஷன் ஆகாம இருந்ததுன்னு கேள்வி கேட்கலாம். எப்படி சொன்னாலும் அந்த சம்பிரதாயத்தை சொல்றது ரொம்ப கஷ்டம், ஏன்னா டியூவாலிட்டி சொல்லாம அது சொல்ல முடியாது. அப்ப டியூவாலிட்டியை சொன்னோம் அப்படின்னா அது இருக்கா இல்லையா அடுத்த கேள்வி வரும். அவ என்ன சொல்றான், பக்தின்றது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன், பக்தி பண்ணி பண்ணி பண்ணி மனசு சுத்தமாயி அதற்கு பிறகு அந்த ஞானமானது குரு கிட்ட உபதேசம் கேட்டா கூட நிக்கணுமே. இப்போ நம்ம எல்லாருக்கும் என்னன்னா, நிறைய விஷயங்கள் கேட்டுருக்கோம், நீங்க வாட்ஸ்அப் இருக்கு, பேஸ்புக் இருக்கு, ஃபிளட் தான் டெய்லி வந்துட்டே இருக்கு. பட் அதுலயே இருக்க முடியல, ஒரு போர் அடிச்சுடுறது, கொஞ்ச நேரம் நித்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்கோம், ஏன்னா அதே ஒரு பிரேக் வேண்டி இருக்கு. இப்போ அப்ப ஏன் லைக்கலன்னு சொன்னா, மனசுல அவ்வளவு இன்னும் கல்மஷங்கள்லாம் போகல. அப்ப பக்தி பண்ணி பண்ணி அந்த கல்மிஷன் போக போக ஞானமானது ஸ்திரீகரணமாக ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த டைம்ல டிஸ்எங்கேஜ்மெண்ட் ஆயிடுறது, அந்த டிஸ்எங்கேஜ்மெண்ட் தான் மோட்சம். ஆனா நம்ம சம்பிரதாயத்துல பக்தியும் தனியா வச்சுக்கவே முடியும், எங்க வச்சுக்கிறது பக்தியை கொண்டு போய், ஏன்னா எல்லாமே தர்மபூத்த ஞானம் தான். ஜீவாத்மாக்கு தன்னை காட்டிலும் மிச்ச விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு வழி என்ன கேட்டா தர்மபூத்த ஞானம் தான். தன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே தனக்கு தோண்டிட்டே இருக்கு எப்பயுமே, அதை யாரும் சொல்ல வேண்டாம். அடிக்கடி சொல்ற விஷயமே தான், இப்ப இவ்வளவு லைட் திடீர்னு போயிருத்தனா கூட அவாவாளுக்கு அவாவா இருக்கிறது தெரியும், யாரும் கேட்கறது இல்ல. நம்ம பக்கத்துல இருக்கவாளை தட்டி நான் இருக்கிறேன்னு கேட்க மாட்டோம் கண்டிப்பா. அவா இருக்காளா வேணா பாப்பேன் ஒழிய, நாம இருக்கோமா நம்ம கேட்கறது இல்ல. ஏன்னா அது நமக்கு ஸ்வயம் பிரகாஷ், நமக்கு நாமே தெரியுது. எந்த லைட்டும் தேவையில்லை, அப்படியே ஒரு ஆழி, அதாவது அந்த பழைய இருள் வந்தா கூட நமக்கு நமக்கு தெரியும். சரீரம் இருந்ததுன்னா சரீரம் இல்லாட்டி தெரியாது, ஏன்னா நம்ம பத்த தசையில் இருந்துருக்கோம். சரீரத்துக்குள்ள இருக்க விஷயம் நம்ம ஞானமா தோன்றது, இதெல்லாம் பெரிய விசாரம், வெறும ஒரு கோடிட்டு தான் காட்ட முடியும் உபன்யாசத்துல. அப்ப நமக்கு சந்தேகம் வரதில்லை நம்ம இருக்கிறத பத்தி, ஏன்னா அந்த ஞானத்துக்கு தர்மபூத்த ஞானத்தினுடைய இது தேவையில்லை. ஆனா மிச்ச விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு தர்மபூத்த ஞானத்தினுடைய, அப்ப நம்மளுடைய பாவம் நாம் வெளிப்படுத்துற விஷயங்கள் எல்லாமே தர்மபூத்த ஞானத்தினுடைய ஒரு விசாரம் தான். அதனால பாஷ்யக்காரர் பார்த்துக்கிறார், ஷேமுஷி பக்தி ரூபா, என்னுடைய ஞானமானது பக்தி ரூபமா இருக்கணும், வெறும் வரட்டு ஞானம் வேண்டாம். அந்த ஸ்ரீனிவாசன் சொல்லப்படக்கூடிய அந்த பரபிரம்மணி, அந்த பரஸ்மன் பிரம்மணி என்னுடைய ஞானமானது இருக்கட்டும்னு பிரார்த்திக்கிறார். அதுக்கடுத்து மறுபடியும் சொல்றார், நானா சொல்ல வந்த விஷயம் இல்ல, பாராஷரிய வச்ச சுதாம் உபனிஷத் துக்தாப்தி மத்தியோதிருதாம் சம்சாராக்னி விதீபன வெபகத பிராணாத்ம சஞ்சீவனி பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம் பகுமதி வியாகாத தூரஸ்திதாம் ஆனீதாந்த் நிஜாட்சரைஹி சுமனசோ பௌமாஹ பிபன் ஸ்வன்வகம் சொல்றார். பாராசரிய வச்சக, அந்த பராசரருக்கு ஆளவந்தாரோ சோத்திரம் பண்ற, முதல்ல சுத்தி பண்ற பராசரருக்கு. ஏன்னா ஒரு கர்த்தவியம், விஷ்ணு புராணமானது நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரமாணம். மிச்ச புராணங்கள்லாம் காட்டிலும் அதிகமா நம்ம கோட் பண்றது, நம்மளுடைய ஆச்சாரியர்கள் கோட் பண்றது விஷ்ணு புராணம் தான். அப்படிப்பட்ட பராசரருக்கு அவர் ஒரு ஸ்துதி பண்றார், அடுத்து தேசிகனும் பண்றார். அப்படிப்பட்ட பாராசரிய வச சுதாம் உபனிஷத் துக்தாப்தி மத்தியோதிருத்தாண்டர். உபனிஷத்துல பெரிய கடல், அந்த கடல்ல போய் மத்தியில எடுக்கப்பட்டது இந்த அர்த்தமானது. மத்தியில இருக்கிறதா அந்த கேர்னல்னு சொல்லுவோம், அந்த மாதிரி மத்தியில எடுக்கப்பட்ட இந்த விஷயமானது அது என்னன்னு கேட்டா, சம்சாராக்னி விதீபன வியபகத பிராணார்த்த சஞ்சீவனி. இந்த சம்சாரன்ற அக்னியில கஷ்டப்பட்டு கொண்டிருக்க எல்லாருக்கும் ஒரு சஞ்சீவனி மருந்து மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் இந்த வேதாந்த விஷயம், ரொம்ப விசாரமானது. பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம்னு பதம் போட்டிருந்தார். பூர்வாச்சாரியர்கள் அதை நன்னா கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்கா, ஆனாலும் பகுமதி வியாகாத தூரஸ்திதாம். இந்த விஷயங்கள்லாம் என்ன இருக்குன்னு கேட்டா, காலப்போக்குல அப்பப்ப வேற வேற மதங்கள் தோண்டிட்டு வரும். அப்ப வரைச்சு சில சமயம் சம்பிரதாயமானது கொஞ்சம் ஒரு கீழ தசை அடைஞ்ச மாதிரி இருக்கும். அப்ப மறுபடியும் அதுக்கு ஒரு எழுச்சி வரும். ஒரு ஆச்சாரியர் வருவார், திருப்பி மேல கொண்டு வருவார். எல்லாம் என்ன காரணம்னு கேட்டா, இப்ப எவ்வளவோ வேதங்கள் அனந்தாவை வேதாகம் சொல்ற, இன்னைக்கே அவ்வளவு வேதங்கள் இல்ல அப்படின்னு கேட்டா ஒரே பதில் தான், அத்தியனம் பண்றவா இல்ல. அத்தியனம் பண்ணாட்டி கூடவே அந்த நாலேஜும் போயிடுறது. இப்ப காலேஜ் எல்லாம் திடீர் கோர்ஸே மூடிடுறான், ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸே வரல. ஸ்டூடெண்ட்ஸ் வராதுக்கு எதுக்கு வாதியார வைப்பானே, எதுக்கு இது வேண்டாம் கோர்ஸ் க்ளோஸ் பண்ணுங்கிறான். அது மாதிரி எவ்வளவோ விஷயங்களை படிக்கிறவா இல்லாததுனால அந்த விஷயங்கள்லாம் அப்படியே போயிடுறது. நேற்று ஒருத்தர் கேட்டது, எதுக்கு சுவாமி பிரபந்த சாரம் பண்ணாருன்னு கேட்டேன், எதுக்கு இந்த பேர் எல்லாம் மட்டும் லிஸ்ட் பண்ணிருக்காரு. அட்லீஸ்ட் இந்த பிரபந்த சாரத்தை வாசிச்சுட்டு ஒருத்தர் தெரிய வரும், ஓ இத்தனை விஷயங்கள் இருக்கு எல்லாம் தேடலாமா அப்படின்னு தேடுவா. அதுதான் நயனாச்சாரியும் போட்டிருக்காரு, அழகா சுத பிரகாஷிக்கா ஏனாவதுன்னு போட்டிருக்க. அப்புறம் சுத பிரகாஷிக்கா ஏதோ ரட்சணம் பண்ணிருக்காரு, அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கு, என்ன விஷயம் தேடலாம்னு யாருக்கோ ஒருத்தருக்கு அட்லீஸ்ட் தோணும். அப்ப அந்த மாதிரி இந்த கிரந்தத்துடைய பெயரெல்லாம் வச்சு இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ற இது உண்டு. அப்படி பூர்வாச்சார சுரட்சிதாம் ஆனிதாந்த நிஜாட்சரைகி சுமனசோ பௌமாகான்னு இங்க இருக்கிறவாலாம் எல்லாரும் இதை பிபந்தூன்ற எல்லாம் அதை பருகட்டும், ஞானிகள்லாம் அதை பருகி சந்தோஷத்தை அடையட்டும்னு தினந்தோறும் பண்ணட்டும்னு அழகா நானா அந்த விஷயத்தையும் சொல்லல அப்படின்னு சாதிக்கிறார். அதுல மேற்கொண்டு பகவத் போதாயன கிருதாம் விஸ்தீர்ணாம் பிரம்மசூத்திர விருத்தின் பூர்வாச்சாரியாக சஞ்சிக்ஷுபு தன் மதானுசாரேன சூத்ராட்சராணி வியாக்கியாசந்தேன்னு போதாயன விருத்தி இருந்திருக்கு. யமுனாச்சாரியருடைய காலத்துல அந்த போதான விருத்தி ஒரே ஒரு காப்பி தான் இருந்திருக்கு, ஒரு பிரதி, அதுவும் எங்கேயோ காஷ்மீர் தேசத்துல இருந்திருக்கு. அவருக்கு சில நிபந்தங்கள் இருந்ததுனால இங்கிருந்து கிளம்பி அங்க போக முடியல. அப்ப அந்த ஒரு அன்பினிஷ்டு டாஸ்க வந்து பாஷ்யக்காரர்கிட்ட ஒப்படைக்கிறார். அப்ப பாஷ்யக்காரர் கூட தவன் அசிண்டு போய் அந்த பாண்டாரத்தில் அங்க போய் அந்த போதான விருத்தி எடுக்கிறார். அதுக்கும் நிறைய எதிர்ப்பு இருந்திருக்கு. ஏதோ ஒன் ஹவர் டூ ஹவர் இந்த சில லைப்ரரி எல்லாம் போனா புத்தகத்தை கொடுக்க மாட்டாரு, ஜெராக்ஸ்ட்டு கொடுக்க மாட்டார், இங்கேயே உட்காந்து வாசிட்டு கொண்டுவோம். அந்த மாதிரி உங்களுக்கு டைம் தர டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் என்ன ஒன்றும் எடுத்துக்கோன்னார். குரத்தாழ்வனுக்கு வந்து அசாத்தியமான ஒரு மெமரி, அப்படி ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணார் அவ்வளவுதான் ஆயிருக்கு. குரத்தாழ்வன் இல்லாட்டி சீர்வாசியம் இல்ல, ஏன்னா குரு பரம்பரையில் இருக்கு. பாஷ்யக்காரர் டிக்டேட் பண்ண பண்ண குரத்தாழ்வன் எழுதிட்டு இருக்காரு. சில இடத்துல அவருக்கு உடன்பாடுகள் எல்லாம் எழுத மாட்டாரா, குருவை பார்த்து சுவாமி தப்பா இருக்குன்னு சொல்ல மாட்டாரா, அப்படியே இருப்பாரா. அத பாஷ்யக்கார தெரிஞ்சுட்டு திருவள்ளம் சரியில்லைன்னு சொல்லி அப்புறம் வேற மாதிரி சொன்ன அப்புறமா இது அது ஒத்து வருதுன்னு எழுதிருக்க. அந்த மாதிரி எல்லாம் ரெண்டு பேரும் முதலியாண்டானம் கூட ரெண்டு பேரும் அப்படி ஒரு இரு கரங்களா இருந்திருக்க. அப்படி போய் அந்த பாஷ்யத்தை எழுதினா மட்டும் போறாது, அந்த இடத்துல அது வந்து செல்லணும். அதுக்கு போய் அந்த சரஸ்வதியுடைய விக்கிரகத்துல கொண்டு போய் வச்சு அது வந்து அதுக்கு மேல அது அங்கீகாரம் பண்ணணும். அப்ப போய் பார்த்தா சரஸ்வதி சிரஸ்ல இந்த கிரந்தமானது இருக்க, சரஸ்வதியே ஸ்ரீ பாஷ்யக்காரன் அந்த பட்டத்தை கொடுத்தான்னு சம்பிரதாயத்தை சொல்றோம். இதுதான் பாஷ்யம், ஸ்ரீ பாஷ்யம் நீர் தான் பாஷ்யக்காரர். பாஷ்யக்காரன் என்ன அர்த்தம்னா ஒரு பாஷ்யத்தை எழுதினவர், நிறைய பாஷ்யத்தை எழுதியிருக்கான்னா நிறைய பாஷ்யக்காரன் இருக்கா. பாஷ்யக்காரன்றது ஒரு ஜெனரிக் நேம், அந்த ஒரு காரண பெயர் அது. ஆனாலும் பாஷ்யக்காரன் நம்ம சொல்லச்சு அது எதிராஜரை மட்டும் போய் ராமாஜரை மட்டும் குறிக்கிறது, ஏன்னா அவருக்கு ஒரு பட்டமாக ஸ்ரீ பாஷ்யக்காரன் திருநாமமானது வழங்கப்படுறது. அப்படிப்பட்ட விஸ்தீர்ணமா இருந்திருக்கு, நடுல லுப்தமா இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்து ரொம்ப அழகா அந்த சூத்திரத்தினுடைய அர்த்தங்களை அழகா பிரதிபாதனம் பண்ணிருக்க தன்னுடைய ஸ்ரீபாஷ்யத்துல. அதற்கடுத்து சில முக்கியமான விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சிடணும்னா, இந்த எம்பெருமான தரிசனம் மூணு நாள் சொல்லியிருந்தோம், அது முடிகிறது. நாளிலிருந்து நம்ம அவருடைய சரித்திரத்தை சிலதெல்லாம் பார்க்கலாம். அந்த வடுக நம்பியினுடைய சித்ராஜ வைபவத்தை வச்சு அதை கொஞ்சம் பார்க்கலாம். அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது கொஞ்சம் போயிடுச்சுன்னு நம்ம எல்லாம் பிலாசபியா பேசி அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நினைக்கிறேன். நாமெல்லாம் ஏன் இங்க இருக்கோம், ஏன் இருந்துருக்கோம் சொன்னா, அதாவது இந்த பாக்கிய நகரத்துல இல்ல, இந்த சம்சார தசையில ஏன் இருந்துருக்கோம் சொன்னா, நாமெல்லாம் சுதந்திரன்ற ஒரு எண்ணம் நமக்கு இருந்திருக்கு. பரதந்திரன்ற எண்ணமானது வரமாட்டேன்றது ஒருத்தர்கிட்ட அவ்வளவு லேசா வரல. சொல்லுவா பகவான் மோட்சத்தை கொடுத்துரும், பக்தியை கொடுக்க மாட்டான்னு சொல்லுவேன். பக்தியை வச்சுப்பான், ரிசர்வ் பண்ணி வச்சுப்பானா, எல்லாரும் கேட்டா கொடுக்க மாட்டான். மோட்சமா அதான் எடுத்துக்கோங்க, பக்தியா வெயிட் பண்ண உனக்கு, நாட் யூ நாட் எலிஜிபிள் டவு அப்படின்னு. அந்த பாவம் வரணும்னா முதல்ல நான் சுதந்திரன் அல்லன், நான் எம்பெருமானுக்கு கட்டுப்பட்டவன் உங்களுக்கு தெரியும். நம்ம அது ஏன் வரலன்னு சொன்னா, நம்ம இந்த உடம்போட பின்னி பிணைஞ்சு நினைச்சிருந்துக்கோம். நான் நான் சொல்லிச்சு என்னுடைய சரீரம் என்னுடைய நினைச்சிருக்கோம். பட் உடம்பே நாம இல்ல முதல்ல, இந்த உடம்பு கொடுக்கப்பட்டது, எல்லாமே கரணங்கள் தான். இப்ப நான்ற ஃபேக்டர் ஒன்னாவது சொன்ன மாதிரி, கதையில சொன்ன மாதிரி ஒரு பங்கு வகிக்கிறது அவள் தான். நம்ம சங்கல்பம் பண்றோம் இல்லைன்னு சொல்லல. இந்த இந்த கருத்தை பராசர பட்டர், அவள் பெரிய ஜீனியஸ், அவளும் அந்த காலத்துல ஜீனியஸாவே இருந்திருக்கா, பெரிய கவியும் கூட அவர். முன்னாடி சொன்னோம் இல்லையா, போய் பெருமாளை சேவிக்க போறோம், அர்ச்சனை ஈடுபடணும்னு சொல்லிட்டு ஒரு தடவை போய் சேவிக்க போறார். திருமஞ்சனம் ஆயிருக்கு, திருமஞ்சனம் ஆகி ஈர வாடையில ரங்கநாதன் எழுதியிருக்கார். ஈர வாடையில ரங்கநாதன் எழுதி வந்தா எப்படி இருக்கு, நம்ம போய் சேர்ப்போம்னு சரி, அடுத்து வஸ்திர இது பண்ணும் போல இருக்கு, சரி வெங்கையா அடுத்து சன்னதி பாத்துட்டு வந்து நினைப்போம் நம்ம இல்லையா, நம்ம போன வச்சுக்கோ. சரிப்பா திருமஞ்சி நாயனுக்கு இன்னும் அலங்காரம் ஆகல, அதுல தயார் செய்திக்கலாம், இல்ல சக்கர தயார் செய்திக்கலாம் நினைப்போம். இந்த கவியா இருக்கிறதுன்ற ரொம்ப ஒரு அது பெருமாளுடைய கிஃப்ட். கவின்றவன் கிராந்த திருஷ்டிக்கின் பெயர். சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவ பெரிய விஷயங்கள் எல்லாம் எடுப்பா. அப்ப ஒரு கவி சம்ஸ்கிருதத்துல அந்த பத்தியத்தை சொல்ல வேணாம், அர்த்தத்தை மாத்திரம் சொல்றேன். பால் வைக்கிறோம் அடுப்புல இல்லையா, அடுப்புல பால் வச்சா பொங்கறது, அது எப்ப பொங்கும்னா நம்ம எப்ப அங்கே நகர்றோமோ அப்பதான் பொங்கும். நம்ம பார்த்துட்டே இருப்போம், அது வரைக்கும் பொங்காது. ஒரு நிமிஷம் போன் வரும், இல்ல ஏதோ வரும், போனா பொங்கிடும். அதுவும் குறிப்பா நம்ம போனோம்னா அப்பதான் நிறைய அந்த இன்சிடென்ட் நடக்கிறது. முந்தைய காலத்துல என்ன பண்ணுவா அப்படின்னா, அந்த கறி அடுப்புல பாலை வைப்பா, அது பொங்கி வரச்சே கொஞ்சம் ஜலம் தெளிப்பேன். ஜலம் தெளிச்சா என்னாகும்னா உடனே பால் கொஞ்சம் அடங்கும், மறுபடியும் வரும், திருப்பி ஜலம் தெளிப்பேன். நல்லா காஞ்சபுரமா எடுத்து இல்ல விறகு எடுத்துருவா இல்ல பால் எடுத்துருவா வச்சு ஏதோ ஒன்று எடுத்துருவா. இது ஒரு கவி சொல்றான், இந்த பாலுக்கும் இந்த பாலும் ஜலமும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் குறிக்கிறதா. அந்த பாலானது ரொம்ப ப்ராஸ்பரஸா இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட், ஜலமானது கொஞ்சம் பாவர்ட்டியில இருக்கான். அப்ப இந்த ஜலம் ஏழ்மையில் இருக்கக்கூடிய நண்பன் அந்த ப்ராஸ்பரஸா இருக்கக்கூடிய ஃப்ரெண்டு கிட்ட போன உடனே அந்த நண்பன் என்ன பண்றான்னா, தங்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுக்கும், அந்த நீயே வச்சுக்கோ நீயே வச்சுக்கோன்னு. ஏன்னா பால்ல ஜலத்தை குடிச்சின அப்புறமா ஜலத்தை பார்க்க முடியாது இல்லையா, எல்லாம் பாலாயிடுறது. அப்ப அந்த பால் என்ன பண்றதா, எல்லாத்தையும் கொடுக்கறது அந்த வச்சுக்கோன்னு. இப்ப தூக்கி அடுப்புல வச்சிருக்கா இல்லையா, இப்ப பால் பால் தப்பிக்கிறது சுடுறது இல்லையா, தாபத்தை அனுபவிக்கிறது. அப்ப ஜலம் பாக்குறதா, எனக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணானே இவன், போய் முதல்ல கஷ்டப்படுறானே, நான் முதல்ல வெளில போறேன் அப்படின்ட்டு என்ன அர்த்தம் ஜலமானது. ஏன்னா முதல்ல ஜலம் தானே போறது இல்ல, இப்ப பால் பாக்குறதா, ஐயோ நண்பன் போறான்னு அது மேல ஏறி வருதான். இப்ப திருப்பி ஜலத்தை தெளிச்ச உடனே என் ஃப்ரெண்டு வந்துட்டான்னு திருப்பி பால் அடங்குறதுன்னு பாருங்க. ஒண்ணுமே இல்லாத விஷயம், இந்த ஒரு சின்ன விஷயத்தை வச்சுன்னு நட்ப சொல்லிருக்கான் அந்த ஒரு ஒரு கவி சம்ஸ்கிருதத்துல. அது மாதிரி ஒரு பெரிய கான்செப்ட பராசர பட்டர் ரங்கநாதனை சேவிக்கிறார், சேவிக்கச்சு அந்த ஈர வாடையில இருக்கான். ஒரு அற்புதமான கட்டியத்துல சேவிக்கிற வழக்கம் உண்டு. சம்மேஹம் மே குதஸ்தத் ததபி குதைதம் வேத மூல பிரமாணாத் ஏதச்சானாதி சித்தாத் அனுபவ விபவாத் தரிசாக்ரோஷயேவ க்வாக்ரோஷக்கஸ்ய கீதாதிஷு மம விதித கோத்ர சாட்சீ சுதீ ஸ்யாத் ஹந்தத்வத் பக்ஷபாதி சைதின கலஹே மிருத்ய மத்யஸ்தரத்வம் ஆரம்பிக்கிறது. எதிர வந்திருக்கக்கூடிய அந்த பக்தனோ ஜீவாத்மோ, பக்தன் சொல்ல முடியாது, ஜீவாத்மா ஒருத்தன் வந்திருக்கான், அவனை பார்த்து பகவான் சொல்றாரா, துவம் மே, துவம்னா நீ சம்ஸ்கிருதத்துல, மேனா என்னுடையவன், நீ என்னுடையவன் பகவான் சொல்றாரா. உடனே சொல்றான் அகம் மேன்ற, அத அந்த ஆ கேட்காது சம்ஸ்கிருதத்தினால சந்தினால. அப்ப தொம்மே ஹம்மே ஒன்னே அகம் மேன்ற கிடையாது, அகம் மே நான் என்னுடையவன். அத ஆழ்வார் சாதிக்கிறார், யானே என்னை அறியலாதே யானே எந்தனது என்று பெருமாள் கேட்கிறார். எப்படி அதுங்கிற குதஸ்தத்து, குதஸ்தத்துனா எப்படி எப்படி நீ உன்னுடைய சொல்ற அப்படின்னு கேட்டா திருப்பி கேட்கறான், ததபி குதஹ, நீ சொல்றது மட்டும் எப்படி, இப்போ நான் சொல்றது இருக்கட்டும், முதல்ல நீ ஏதாச்சும் சொல்ற உன்னுடைய வந்து அப்படின்னு கேட்கறாங்க. உன்னே பெருமாள் சொல்றா, இதம் வேத மூல பிரமாணாத், எப்பா வேதத்துல சொல்லியிருக்கேப்பா, வேதத்துல சொல்லியிருக்கே ஜீவாத்மா சுதந்திரம் சொல்லியிருக்கேன்னா அது கூட சொல்றான். ஏ தச்சானாதி சித்தாத் அனுபவ விபவாத், இங்க பாருப்பா வேதத்தை சொன்னதுல இருக்கட்டும், என்னுடைய அனுபவத்துக்கு நான் நானே தான், ஐ எம் ஃபார் மீ, ஐ எக்ஸிஸ்ட் ஃபார் மை செல்ஃப். அனுபவ விபவாத்து, எனக்கு தெரியறது ஒண்ணு, இது அனாதி காலமா நான் இருந்துட்டு இருக்கேன், என்ன புதுசா சொல்லாத என்கிட்ட, இது நான் எப்ப எத்தனை வருஷமா, நான் இப்ப எத்தனை ஜென்மமா இப்படிதான் இருந்துட்டு இருக்கேன், ஆனா நான் மாத்திக்க முடியாது சாரி அப்படிங்கிற. அப்ப சொல்றாரு, தரி சாக்ரோஷையே நினைச்சீனா, யூ ஹேவ் பீன் டிஸ்பியூட் அப்படிங்கிற பெருமாள், யூ ஹேவ் பீன் டிஸ்பியூட், இதெல்லாம் நீ ஆர்குமெண்ட் செல்லாது, இதெல்லாம் எப்பவுமே இல்லன்னு ப்ரூவ் பண்ணி வச்சிருந்தார். குவா க்ரோஷா, எங்க ப்ரூவ் பண்றது அப்படின்னு கேட்கறான் திருப்பியும். இது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டைலாக், இது குவா க்ரோஷா கஸ்ய அப்படின்னு கேட்டா, யாருடைய யாரு யார் இதெல்லாம் டிஸ்பியூட் பண்ணான்னு கேட்டா, கீதாதிஷு மம விதித்தா, இப்ப நீ கீதை எல்லாம் வாசிச்சது இல்லையா, கீதையில நான் சொல்லியிருக்கேன் ஜீவாத்மா சுதந்திரம் நல்லா சொல்லிருக்கேன் என்னன்னா. கேக்குறான், இங்க பார்த்தா கீதை எல்லாம் எப்பயோ ஆச்சு, என்ன அது துவாபர யுகமோ ஏதோ ஒரு யுகம், நீ யாருகிட்ட சொன்னே தெரியாது எனக்கு. கோத்ர சாட்சி, யாரு சாட்சி, இதுக்கெல்லாம் நீ சொன்ன வசனம்லாம் உன்னுடையது, நம்ம யாரும் கேட்க மாட்டோம், ஆனா கேட்கறவா இருக்கா, சரி சுவாமி எல்லாம் சொல்லிட்டு, இப்ப இதெல்லாம் கிருஷ்ணன் சொன்னாரு, என்ன என்ன இப்ப ப்ரூஃப் கேட்கலாமா இல்லையா, இப்ப கீதையில எத்தனை ஸ்லோகம் இருக்குன்னு டிஸ்பியூட் முதல்ல, நம்ம எல்லாம் யோசிக்கிறது இல்ல, நம்ம ரொம்ப கொஞ்சம் விசுவாசம் ஜாஸ்தின்னு வச்சுக்கிட்டோம், பட் கொஞ்சம் கோணாமணம் கண்டிப்பா கேள்வி கேட்பான். ஏன் சுவாமி சில கிரந்தங்களை பார்த்தா எக்ஸ்ட்ரா ஸ்லோகம் இருக்கு, தேசிகனே சில இடத்துல வியாக்கியானத்தில் சொல்லியிருக்காரு, இந்த ஸ்லோகங்கள்லாம் மூணு பேரும் வியாக்கியானம் பண்ணல, யாரு, சங்கராச்சாரியர், பாஷ்யக்காரர், மத்வாச்சாரியர் பண்ணல, இருந்தாலும் தேசிய காலத்துல சில ஸ்லோகங்கள்லாம் இருந்திருக்கு கீதைன்னு சொல்லி. அப்ப தேசிகன் சொல்றார், இதெல்லாம் பகவான தான் வெளிச்சம் அப்படிங்கிற தன்னுடைய கமெண்ட்ரியில், இதெல்லாம் கிருஷ்ணன் தான் தெரியும் அவன் சொன்னானா இல்லையான்னு. ஆக மொத்தம் இவ அக்ரி பண்ண ஸ்லோகங்கள் 700 தான், அந்த 700 ஸ்லோகத்துக்கு தான் வியாக்கியம் பண்ணிருக்கேன். அப்ப அவன் கேட்க, கோத்த யாரு சொன்னதுல, யாரு சாட்சி சொல்லுன்றான். சுதி சியாத் என்ற பெருமாள், ஞானிகள்லாம் இருக்காள், இப்ப ஆச்சாரியர்கள்லாம் இருக்கா, எவ்வளவு பேர் இருக்கான்னா, அவன் சொல்றான் ஹந்த அப்படின்ட்டான், ஹந்தனா அலாசன் சொல்ல இங்கிலீஷ்ல, அப்படியா தொத் பக்ஷபாதி, எப்ப நீ அவெல்லாம் சம்பாவனை பண்ணிட்டு இருக்க, அவன் வர பாராயணம் பண்ற, உன் பேரை சொல்லிட்டு இருக்கா, நீ உனக்கு மார்க்கு டீலிங் இருக்கு, இதை எனக்கு என்ன சொல்லி பாக்கலாம், பக்ஷபாதி எல்லாம் உனக்கு பக்ஷபாதியா இருக்கா அப்படின்னு சக இது கலகே என்று கலகேனா, ஒரு மனுஷனோட ஜீவாத்மாவோட கலகம்னா ஒரு வேர்பல் டியூவல், ஒரு சண்டையில மிருக மத்தியஸ்தத்வம்னு அந்த காலத்துல என்ன பண்ணுவானா, ஒரு விஷயத்த ஒருத்த தொலைச்சிட்டா இல்ல யாராவது அபகரிச்சுட்டு போயிட்டான்னு சொன்னா, ஒரு சபையில போய் பிரதிஜை பண்ணணுமா, குடப்பாம்பில் கையிட்டவன் சொல்றாலும், அப்ப என் அடியார் இது செய்யாருன்னு, அப்ப அதை டிஸ்ப்ரூவ் பண்றதுக்கு சிலதெல்லாம் பண்ணணும். அப்ப குடத்துக்குள்ள பாம்பு இருக்கும், அந்த பாம்பு ஒன்னும் பண்ணாது, இவா பக்கம் நியாயம் இருந்ததுன்னா. அதே மாதிரி ஒரு பஞ்சாயத்துன்னு சொல்ற போது அந்த மாதிரி இடத்துல போயிட்டு ஒரு குளத்திலயோ இல்ல குட்டையிலயோ போய் உடுத்தின வஸ்திரத்தோட அப்படியே ஸ்நானம் பண்ணி வந்து பிரதிஜை பண்ணணும், அப்படி யூ ஹேவ் டு டேக் ஓத் பிளேஸ் பண்ணணும் இல்லன்னு. அது மாதிரி மிருத்ய மத்தியஸ்தவத்வம்னு இப்படி இருக்கே பானேன்னு பட்டர் வந்து ரங்கநாத பட் சொன்னாங்க. ஆக இந்த ஸ்வதந்திரத்தான்ற புத்தி இன்னைக்கு இது ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியிருக்கு, ஏன்னா முன்ன காலத்துல எல்லாமே டிபெண்டன்ஸாவே இருந்துட்டோம். அதுல கொள்ளுபாட்டி இருக்கும் இருப்பா, அப்பா அம்மாவை கேட்பாரு, அம்மா கொள்ளுபாட்டியை கேட்பா. ஒருத்தருக்கும் டெசிஷன் மேக்கிங் அதாரிட்டி கிடையாது. ஆனா இந்த காலத்துல அப்படி இல்லை. எஸ்பெஷலி நம்ம பசங்களுக்கு பார்த்தோம்னா அடுத்த தலைமுறையில நம்ம ஏகமா பேப்பர் பண்றோம், கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறோம், நினைச்சதை படிக்கிறா, எல்லாம் நல்லா உத்தியோகத்துக்கு போறா. மாசம் பிறந்த உடனே நேற்று கூட சொல்லிட்டு இருந்தார், நானா இந்த சம்பளத்தை பாக்குறதுக்கே 50 வருஷம் ஆச்சுன்னார். ஆனா நம்ம பசங்க நீங்க போன உடனேவே லட்சத்துல சம்பாதிக்கிறார். அப்ப இந்த எலிமெண்ட்ஸ்ல என்ன ஆறுதுன்னு கேட்டா, அவளுடைய உள்ளுக்குள்ள போய் சேஞ்ச் பண்றது, அம்மேன்ற எண்ணத்தை அகம்மேன்ற எண்ணத்தை உண்டாக்குறது. என்ன டிலே பண்றா, கல்யாணமா வேண்டாம், குழந்தை பத்துக்கிறதா இன்னும் போட்டும். அப்ப என்ன ஆறு கடைசியில, தானும் நிம்மதி நினைச்சிட்டு இருக்கா, சௌக்கியம் நினைச்சிட்டு இருக்கா, ஏதோ நம்ம மாட்டுக்கு ஆபீஸ்ல போறோம் வரோம், சம்பளம் கொடுக்கறோம், ஃபாரின் போயிட்டுறோம், சந்தோஷமா இருக்கேன், ஒரு குறையில நினைச்சுக்கிறா. ஆனா அந்த 35-40 வயசு தாண்டினாதான் அந்த கஷ்டம் அப்ப தெரிய ஆரம்பிக்கிறது. அப்ப எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா அந்த தெம்பு ஏதோ ஒரு கொடுக்கறது. அது எது அப்படின்னா, தேவையில்லாத படிப்பு, சுமையான கல்வின்னு சொன்ன தேசிகள், தேவையில்லாத படிப்பு. அந்த தேவையில்லாத படிப்புக்கு இன்னும் சம்பந்தமே இல்லாத அளவுக்கு பணம் அவன் சம்பாதிக்கிறான், அவன் கணக்கு காட்டணும். இதுதான் ஐடி கம்பெனி சொன்னா, ஐடி கம்பெனி ஒரு ஆளுக்கு பைசா வாங்குறான், அதை கொடுத்துதான் ஆகணும் அவன், அதனால சம்பளத்தை ஏற்றி வைக்கிறான். நம்மளோட வேல்யூக்கு யாராவது பைசா கொடுக்கறது இல்ல, அந்த வேல்யூக்கு கொடுத்த சம்பளம் எல்லாம் போயிருது. அப்ப என்ன இருக்குன்னா, இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இன்னொன்னு, நமக்கு எஜுகேஷன் இருக்கு, ஹெல்த் இருக்கு, எதுவும் கவலை இல்ல, எதுக்குமே பயமே இல்லை. இந்த காலத்துல அந்த காலத்துல எல்லாத்துக்கும் பயம் இருந்தது. ஒருத்தர் சொன்னார், வேதத்துல இப்படி சொல்லிருக்க, இதெல்லாம் இப்படி பயந்துருக்காளுன்னு சொன்னா, அந்த காலத்தை நினைச்சு பாருப்பா அப்படின்னு. காத்தால எழுந்தா இருட்டுல எழுந்துக்கணும், பின்பக்கம் போகணும் வரணும், எல்லாம் எவ்வளவு பூச்சி போட்டு இன்னைக்கும் கிராமத்துல போனா தெரியும், புறான் வரும் அது வரும், எல்லாருக்கிட்ட பயம் இருந்தது. நம்ம எல்லாத்தையும் ஒழிச்சுட்டு ஜெம்மி சௌக்கியமா இருந்தது. அப்ப பயம் எப்படி வரும்? அப்ப பயமே இல்ல, எதையும் பார்த்து பயப்படணும் இல்ல. அப்ப நான் இண்டிபெண்ட் எண்ணமானது இந்த தலைமுறையில எல்லாருக்கும் சின்னதுல இருந்து நம்ம அப்படியே வளர்க்கறோம். ஏன் ஆத்துல பெரியவா இல்ல, ஆத்துல பெரியவா இல்ல, அப்ப அப்பா அம்மா யாரையும் கேட்கறது இல்ல. அப்ப அன்னைக்கு லேயர் லேயரா போய் கேட்டுன்னு வந்து, இல்லப்பா எங்க அப்பா விட மாட்டான்னு சொன்ன காலம் போய், இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ற, பையன் விட மாட்டான்னு சொல்றது வந்துருது, இல்ல பொண்ணு ஒத்துக்க மாட்டா, ஏன்னா இவன் அவளுக்கு யார் யாருக்கு பயப்படுறது, அந்த மாதிரி இருக்கு. அந்த இண்டிபெண்டன்ஸ்ன்றத நம்ம ஒன்னும் சொசைட்டி மாதிரி போயிட்டு இருக்கு. இருந்தாலும் அது ஒரு இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஆனா எல்லாரும் என்ன சொல்ற, ஐ வாண்ட் டு பி மை செல்ஃப் அப்படிங்கிற. சரி, யூ வாண்ட் டு பி யுவர் செல்ஃப், பட் வாட் இஸ் தட் மை அப்படின்னு கேட்டா வச்சுக்கோங்க, யாருக்கும் தெரியல. அந்த மையை பிரேக் பண்ண சொன்னா தெரியல, நம்மளுடைய டிசைர்ஸ், நம்மளுடைய என்னமோ தெரியாத விஷயங்கள் உள்ள உள்ளுக்குள்ள ஓங்கின்னு இருக்கு. அப்ப அதை நம்மள மிஸ்லீட் பண்றது. ஞானம் ஏற்பட்டு தனியா இருக்கா வேற விஷயம், அதை யாரும் தடுக்க முடியாது. அப்ப என்ன ஃபேக்டர் நம்ம ப்ராப்ளம் பண்றது நமக்கு தெரியல. நம்மளோட பூர்வஜன்ம சம்ஸ்காரங்கள் எவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்கு. ஆக இந்த ஸ்லோகத்து மூலமா பட்டர் ரொம்ப அழகா, ஜீவாத்மா அவன் வந்து டிபெண்ட், இன்டிபெண்டன்ஸ்ன்றது ஒரு மித்து தான். வி ஆர் ஆல்வேஸ் இன்டிபெண்டன்ஸ் தான், ஒரு ஸ்பேஸ் போட்டுக்கோ, இன்டிபெண்டன்ஸ் தான் எப்பயுமே, எது ஒண்ணு ஒண்ணாலும் டிபெண்டன்ஸ் தான். ஆத்துல காபி சாப்பிடாமல் டிபெண்டன்ஸ் தான் இருக்கு நமக்கு இப்போ. அப்ப அப்ப எப்படி இப்படி உட்கார முடியும், உட்கார முடியாது, எல்லாத்துக்கும் அர்த்தம் எதிர்பார்த்து இருக்கோம் நம்ம. அந்த எண்ணம் வந்துருக்குன்னா நிச்சயமா யாருக்கோ டிபெண்டா இருக்கிறது பதில, சொன்னால் விரோத பெற்ற ரீதியில அந்த எம்பெருமானுக்கு எல்லாருக்கும் எஜமானா இருக்கக்கூடிய பகவான் இடத்துல நம்ம பக்தி நம்ம போய் செலுத்தலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு குயிக் சம்மரி ஒன்னு கொடுக்கறேன். மிச்ச மதங்கள் எப்படி டீல் பண்ற இந்த விஷயங்கள்லான்றத சொன்னதா விசாவி நம்மளுடைய தர்சனத்துடைய நமக்கு ஒரு இது தெரியும். ஆஸ்திகம் நாஸ்திகம் பிரிக்கிறோம், ரொம்ப குயிக்கா சொல்லிடுறேன். ஆஸ்திகம் நாஸ்திகம் பிரிக்கிறோம். ஆஸ்திகம் தான் நம்ம சொல்ற மாதிரி பகவான் இருக்கான்னு நினைக்கிறது ஆஸ்திகம் இல்ல, ஆத்மானு ஒண்ணு பர்மனண்டா இருக்கு மாற்றம் இல்லாமல் நினைக்கிறவன் தான் ஆஸ்திகம் தர்சனங்கள்ல. அப்ப நாஸ்திகான்னு சொன்னா அவன் ஆத்மானு ஒண்ணு பெர்மனண்டா இல்லைன்னு நினைக்கிறான். அன்னைக்கு சொன்னோம், ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ ஆம்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. அதாவது நிறைய வச்சனங்களுக்கு நம்ம சம்பிரதாயத்தை அழகாக அன்வயம் பண்ணலாம். ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ ஆம்னா நம்ம சம்பிரதாயம் தான், விசிஷ்டாத்வைதம் தான். ஏன்னா தர்மபூத ஞானம் தான் திங்கிங் கேப்பபிலிட்டி நமக்கு, அது இருக்கெல்லாம் திங்க் பண்றோம் நம்ம. மேட்டர் இஸ் இன் மைண்ட் அப்படிங்கிறான், மேட்டர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அவுட் சைட் மைண்ட் அப்படிங்கிறான். அவன் சொல்றது ஞானம் தான், மைண்ட் தான் ஞானம், தாட் ப்ராசஸ் சொல்றான். நமக்கு பெர்ஃபெக்டா ஃபிட்டா இருக்கு, ஏன்னா மொத்த பிரபஞ்சமும் தர்மபூத ஞானத்துக்குள்ள இருக்கு. அப்ப மேட்டர் எக்ஸிஸ்ட் வித்தின் தர்மபூத ஞானம், அதனால மேட்டருக்கு மைண்டுக்கு சம்பந்தம் இருக்கு, நம்ம ஒத்துண்டுக்கிறதுனால. இந்த நாஸ்திக மதம் என்ன பண்றன்னு கேட்டா எதுவுமே ஸ்திரமா இல்ல, அவளை பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஸ்திரமா இல்ல, இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணு அவ்வளவுதான். இதுதான் அவளுடைய, அதுக்கு மேல பிரஸ்தாவிக்க அவசியம் இல்ல. நம்மளே ஸ்திரம் இல்லைன்றப்ப பகவான பத்தி சிந்தனை பண்ண அவசியமே இல்ல, யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஆஸ்திக மதத்தை பண்றோம்னா முதல்ல நியாய மதம் இருக்கு, அவளைதான் தர்க்கம்னு சொல்றோம், தார்க்கிகால்னு பேரு. நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு தார்க்கிகன் இருக்கா, என்ன நம்ம எதையாவது ஆர்கியூ பண்ணிட்டு தான் இருக்கோம், நம்மளே காரணங்களை கல்பிச்சுட்டு இல்ல இல்ல நான் இப்படிதான் நினைக்கிறேன். சாஸ்திரமே வந்தா கூட அது இன்டர்பிரேஷன். எங்க வாத்தியாருடைய ஆச்சாரியுடைய அப்பா சொல்லுவார், ஆர்த்தடாக்சி இஸ் மை டாக்சி சொல்லுவாராம், நான் இருக்கிறதா ஆச்சாரம், அவளை பத்தி எனக்கு தெரியாது. அந்த மாதிரி எல்லா நம்மளே என்ன பண்றோம், ட்வீட் பண்றோம். இந்த நியாய மதத்தில் என்ன சொல்றோம் அப்படின்னா, அன்னைக்கு சொன்ன மாதிரி ஈஸ்வரனை சுத்தி தான் ஈஸ்வரனை சொல்றதுன்னு ஒத்துனுட்டா ஒரு ஒரு ப்ராப்ளம் வரும் அதுல. ஏன்னா சுத்தியை ஈஸ்வரன் சொன்னான்னு ஒத்துண்டு, ஈஸ்வரன் யாரும் கேட்டா சுத்தி சொல்றதுன்னா நானே நல்லவன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடும். அதனால என்ன பண்றான், அனுமானங்களை வச்சு பகவான் இருக்கான்னு முதல்ல ஈஸ்வரன் இருக்கான்னு ப்ரூவ் பண்றான். ஒரு அனுமானம் மட்டும் பார்ப்போம். இப்ப இந்த வானத்துல நம்ம ஒரு ஹெவி ஆப்ஜெக்ட்லாம் இருக்கு இல்லையா, இப்ப பொதுவா இந்த போனை இப்படி எடுத்துக்கணும் வச்சுக்கோங்க, இப்படி விட்டனா துவானுக்கு விழுந்துடும் நிக்காது. அப்ப அவன் சொல்றான், இப்ப வானத்துல பாக்குறோம் சூரியன் இருக்கு சந்திரன் இருக்கு, இப்ப இதெல்லாம் அங்கங்க நின்று இருக்கா இல்லையா, இதெல்லாம் நிக்கிறதுனா கண்டிப்பா ஒரு சக்தி இருக்கு இதெல்லாம் தரிக்கிறதுக்கு. அப்ப இந்த சக்தி உடையவன் ஈஸ்வரன் அப்படின்றது நிறைய குசுமாஞ்சலியில ஒரு உதயநாச்சர் நிறைய ஆர்குமெண்ட்லாம் கொடுக்கிறார். இந்த சிருஷ்டி எல்லாம் பண்ணது கண்டிப்பா ஒருத்தன் இருக்கான். எப்படி இப்ப இந்த டெஸ்க் இருக்கு, டெஸ்க் தானா வந்ததா, வரல, எவனோ ஒருத்தன் பண்ணிருக்கான். அது மாதிரி மொத்த பிரபஞ்சத்தையும் எவனோ ஒருத்தன் பண்ணிருக்கான், பண்ணவன் தான் ஈஸ்வரன் ப்ரூவ் பண்றான். இன்சிடென்டலி சயின்ஸ் இதே ரீதியில் தான் நீங்க ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கு, நிச்சயமா காட் எக்ஸிஸ்ட், ஏன்னா இது மாதிரிலாம் இருக்கு அது மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. இப்ப அந்த தாட் ப்ராசஸ் கேட்க அவன் என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்றான்னா, ஜீவாத்மாக்கு ஞானமானது நாட் இன்ட்ரின்சிக். இன்ட்ரின்சிக் சொன்னா சுவாபாவிகமா இருக்கிறது. இப்ப கம்ப்யூட்டர் எடுத்துக்கோ, அதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்ப கம்ப்யூட்டருக்கு ஞானமானது இன்ட்ரின்சிக் கிடையாது, அதை ப்ரொடக்ஷன் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம உள்ளுக்குள்ள அதை கொடுக்கறோம். அது மாதிரி அவன் சொல்றான், தேகத்தோட சம்பந்தம் ஏற்பட்டதுனாலதான் ஒரு ஆத்மாக்கு தான் இருக்குன்னு தெரியறது. தேகத்தோட சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய ஆத்மாக்கு மித்த விஷயங்கள்லாம் தெரியறது. எப்ப தேகத்தோட சம்பந்தம் போயிருந்தோம், ஆத்மா வந்து இந்த டெஸ்க் மாதிரி இருக்கும் அவ்வளவுதான். எப்படி இந்த டெஸ்க்கு தான் இருக்குன்னு தெரியாதோ, முக்த தசையிலையும் என்னன்னா கவனிச்சுக்கணும், பத்த தசையில் நமக்கு இதே கதி தான், ஆத்மாவுக்கு தெரிய போறது இல்லை. ஆனா முக்த தசையிலையும் இந்த ஆத்மாவானது ஞானமே இல்லாம இருக்கணும். ஏன் அவன் ஆர்குமெண்ட்னா ரொம்ப சிம்பிள், இப்போ ஞானம் இருந்தாதான் சுக்க துக்கங்கள்லாம் தெரியுது. நல்லா தூங்கிட்டு கட்சி ஒண்ணு தெரியலையே நமக்கு, ஒருத்தர் 27 வருஷம் கோமால இருந்தாலும் பேப்பர்ல பாத்து 27 வருஷம் ஒண்ணும் தெரியல, சௌக்கியமா இருந்திருக்கேன் எனக்கு தெரிஞ்சு, ஒரு சுக்க துக்கம் ஒண்ணும் இல்ல. ஏன்னா தர்மபூர்த்தி ஞானம் பிரசரிக்கவே இல்லை, ஞானமானது செயல்படல. இப்ப அப்ப அவன் சொல்றான், வேலையே வெட்டிடுறான், ஞானம் இருந்தா தானே உனக்கு சுக்க துக்கங்கள். சரி நானும் சொல்றேன், ஆத்மாக்கு சுவாபாவிகமா ஞானம் கிடையாது. அப்ப எப்படிதான் ஞானம் வருதுன்னு கேட்டா, சரீர சம்பந்தம் வந்தா ஞானம் வருது. அப்படி சொன்ன புரியற மாதிரி இருக்கு, ஆனா ஏகப்பட்ட கேள்வி கேட்கலாம். இப்ப எப்படி முதல் அஜ்ஞானம் இப்படி வந்ததுன்னா கேள்வி கேட்கணும். இப்ப அதனால இதுதான் அவனுடைய இது. அவன் என்ன சொல்ற, ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கான், ஆனா ஈஸ்வரனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் சொல்ல தெரியல. அவனும் சர்வஜ்ஞன், அவர் மாட்டுக்கு இருக்கார், சிருஷ்டியை பண்றார். ஏன்னா சிருஷ்டி யாரோத்தர் ஆரம்பிக்கணுமே, என்ன பண்றார், அவ்வளவுதான். தர்மபூத்த ஞானம் சுவாபாவிகமா கிடையாது, ஆத்மாக்க தன்னை தான் தெரிஞ்சுக்கிப்பா அவளுடைய பண்றான். அவன் சொல்றான், இந்த உலகத்துல என்னென்ன வஸ்து இருக்கு நான் சொல்றேன்றான், சுத்தி எல்லாம் கொண்டு பண்ண வேண்டாம். இந்த உலகத்துல என்னென்ன வஸ்து இருக்கு, அப்ப இருக்கக்கூடிய வஸ்துல ஈஸ்வரன் ஒருத்தன் நானும் ஒருத்தன் சொல்றேன். இதெல்லாம் கண்டிக்கிறான், ஆனா நியாயவாதத்தை கண்டிக்கிறோமே தவிர அவன் டெக்னிக் நம்ம விடல. ஏன்னா அவன் டெக்னிக் நமக்கு தேவை, அதனாலதான் தேசிக என்ன பண்றாலும் நியாயத்தை கொஞ்சம் மாத்தி எழுதுற, சுத்திக்கு அனுகுணமா நியாயத்தை தக்கத்தை எடுத்துட்டு இருக்க. அப்ப அவனோட ஆர்குமெண்டேஷன் ஸ்கில்ல எடுத்துட்டு ஏன்னா டிபெண்ட் பண்ணணும் வச்சுக்கோ. இப்ப பௌத்தன் இருக்கா ஜெயினன் இருக்கா, அவெல்லாம் இருக்கான்னு சொன்னா சுத்திய அவ நம்பல. இப்ப நான் போய் அவள்கிட்ட ஆர்கியூ பண்ணுன்னு சொன்னா என்னுடைய பேசிஸ் வந்து சுத்தி. அவன் சொல்றான், இப்ப எப்படின்னு கேட்டா இந்தியன் பீனல் கூட நம்ம பாகிஸ்தான் லாயர்ஸ் ஆர்கியூ பண்ணா வச்சுக்கோ, பேசிஸ் என்ன முதல்ல நம்ம நம்மளுடைய இதை வச்சு பேசிட்டு இருப்போம், அவனோட லா வச்சு பேசிட்டு இருப்பான், காமன் கிடையாது. அப்ப சுத்தி அவன் ஒத்துக்கவே போறது இல்ல. அப்ப சுத்திய ஓரம் கட்டிட்டு தர்க்கத்துக்கு போகணும். அப்ப அவனோட ஆர்குமெண்ட தர்க்கத்தை கொண்டு உடைக்கணுமே தவிர நம்ம சுத்தியை டிபெண்ட் பண்ண முடியாது. இதுயாத பண்ணாலும் ஒத்துக்கலாங்க. அதனால தர்க்கமானது ரொம்ப ரொம்ப, அதாவது கவிதார்க்க சிங்கம். அப்ப தேசிகன் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருன்னு சொன்னா நம்ம கண்டிப்பா நம்பியே ஆகணும். ஏன்னா தார்க்கிக சிம்மம் மிச்ச பேருடைய ஆர்குமெண்ட் எல்லாம் உடைச்சி தன்னுடைய மதத்தை நம்ம மதத்தை ஸ்தாபனம் பண்ணிருக்க. வைசேஷிக தர்க்க ரெண்டும் சேர்ந்தேதான் எப்பயும் சேர்ந்து போகும். அதுல சில விஷயங்கள் சொல்லணும். என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அட்டாமிக் தியரிக்கெல்லாம் பேசிஸ் வந்து இந்த வைசேஷிக மதம் தான். அவன் தான் முதல்ல கல்பிக்கிறான் பரமாணுக்கள் இருக்கு, பில்டிங் பிளாக்ஸ் பரமாணுக்கள். இந்த பரமாணுக்கள் இருந்தா சிருஷ்டியே உண்டாதுன்னு சயின்ஸ்ன்றது அவளுக்கு ஏதோ ஒரு ஐடியா கிடைக்கிறது, ஒரு இன்ட்யூஷன் கிடைக்கிறது. அந்த இன்ட்யூஷனை வச்சு பில்ட் பண்ற இதுதான் சயின்ஸுக்கு பேசிஸ் வேணும். ஏதோ ஒண்ணு எய்ம்ஸ் இருந்ததுன்னா திடீர்னு தூங்கிட்டு தோணித்து உடனே அதுக்கு ஒரு தியரி எழுதுற இப்படிதான் இருக்கும் அப்படின்னு. அப்ப இந்த ரிஷிகள் எல்லாம் எல்லாம் சயின்டிஸ்ட் தான். அவளுக்கு அவளுடைய தியான தசையில சில விஷயங்கள் புரிச்சு அதை கொண்டு அவ மதத்தை நிர்மாணம் பண்ணிருக்கா. அப்ப வைசேஷிகா சொல்றா The entire world is made of Paramanus. அடுத்த முக்கியமான விஷயம் சாங்கிய யோகம்ன்ற மதங்கள். இதுல சாங்கியம் சொல்றா பிரகிருதி புருஷன் ரெண்டு பேர் தான் இருக்கா, ஜீவாத்மாக்கள் இருக்கு பிரகிருதி இருக்கு, ஈஸ்வரனே வேணாம் அப்படின்னுட்டான். ஏன் வேணாம் அப்படின்னா பிரகிருதி தானே சிருஷ்டி பண்ணிக்கும், ஈஸ்வரன் என்ன பண்ண போறாங்க, ஈஸ்வரன் சிருஷ்டி பண்ண போறான் அதுதானே. நானும் சொல்றா பிரகிருதி தானே சிருஷ்டி பண்ணிக்கிறது, ஈஸ்வரன் வேண்டாம், தானே மெயின்டைன் ஆயிக்கும். இப்ப பிக் பேங் தியரி ஏதாவது சொல்றது சயின்ஸ்ல என்ன சொல்றான், தானே அது எக்ஸ்பேண்ட் ஆகுது, தானே கான்டாக்ட் ஆகுது, ஏதோ போர்ஸஸ் எல்லாம் இருக்குன்றான். இதே போறோம் அப்படிங்கிற சாங்கிய மதம். இப்ப ஈஸ்வரனை ஒத்துண்டா என்ன பிரச்சனைனா அவனை யாரும் வேலை கொடுக்கறது இப்போ, ஏன்னா ஒண்ணு வேலை இல்லை. இப்போ வேலை இல்லாம அவனால உட்காந்து வச்சா தொந்தரவு தான், கலகம் தான். அதனால ஈஸ்வரனே வேண்டாம் அப்படிங்கிறான். எங்களுக்கு பிரகிருதி போறோம் புருஷன் போறோம், ஈஸ்வரன் பண்ண வேண்டிய வேலை பிரகிருத்தியே பண்றது, பிரகிருத்தியே மோட்சத்தை கொடுக்கறதுன்னு அவனோட ஆர்குமெண்ட். யோக சாஸ்திரம் என்ன பண்ணா பார்த்தா இதை இப்படியே எடுத்துக்க முடியாது, நம்ம ஈஸ்வரனை ஒத்துப்போம் அப்படின்னுட்டான். ஈஸ்வரனை ஒத்துப்போம்னா ஆனா முன்னாடி சொன்ன மாதிரி ஈஸ்வரன் சிருஷ்டிக்கு ஏதோ காரணமா இருக்கான், ஜீவாத்மாக்கு ஹெல்ப் பண்றான் அப்பப்ப, கஷ்டம் வந்தா அங்க போய் அவிதா சரி நான் ஹெல்ப் பண்றேன். எதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னா உங்களுடைய ப்ராசஸ்க்கு, பக்தி யோகத்தை அஷ்டாங்க யோகத்தை பண்றதுக்கு ஈஸ்வரன் ஹெல்ப் பண்றான், அவ்வளவுதான் ரோல். மிச்சப்படிக்கு நம்ம சொல்ற மாதிரி நம்மளை தரிக்கிறான் காப்பாத்துறான் இத்தியாத விஷயங்கள்லாம் அவ்வளவு சொல்லல. இப்ப சில பேர் கேட்டுட்டே பழனும் இல்லையா இல்லையான்னு சொன்னா அதுக்காக ஒரு விஷயத்த வேணும் வைப்போம் ஆத்துல, இங்க பாருப்பா இதுக்கு எவ்வளவு தாங்க முடியல எங்க ஆத்துல இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த சாங்கிய யோகிகள்லாம் ஒரு ஈஸ்வரனை ஒத்துண்டு எங்க எங்களுக்கு ஈஸ்வரன் உண்டு அப்படின்னு சொல்ற. அதுக்கு மேல கேள்வி கேட்டா அவகிட்ட பதில் இல்லை, ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்க அவ்வளவுதான். ஆனா வேதத்துல சொல்லப்பட்ட மாதிரி பிரம்மம், பிரம்மத்துக்கு குணம் இருக்கு, அந்த பிரம்மமானது மொத்த ஜகத்துக்கும் காரணமா இருக்குன்ற இது அவெல்லாம் ஒத்துக்கல. அடுத்து மீமாம்சா, மீமாம்சா என்ன பண்ணனு கேட்டா அவனும் ஈஸ்வரனை ஒத்துக்கல. இது ரொம்ப வியப்பா இருக்கும். அவன் தேவதைகளை ஒத்துன்னு இருக்கான், அவன் அக்னியை ஒத்துக்கிறான், சூரியனை ஒத்துக்கிறான், சந்திரனை ஒத்துக்கிறான். ஆனா இந்த தேவதைகள்லாம் மேல இருந்து கவர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஈஸ்வரன் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த மீமாம்சா ஸ்கூலோட பிரயோஜனம் என்னன்னு கேட்டா இங்க இருந்து யாகம் பண்ண வேண்டியது, சொர்க்கத்துக்கு போகணும், மேல் உலகத்துக்கு எல்லாம் போக வேண்டியது, இன்பத்தை அனுபவிக்க வேண்டியது, கிரெடிட் கார்டில் இது பேலன்ஸ் காலியான திருப்பி வர மாதிரி திருப்பி பூமிக்கு வர வேண்டியது, திருப்பி வேதத்தை வச்சுட்டு அந்த காலத்துல எந்த ஒரு விஷயம் வேணும்னாலும் அதை வேதத்தை கொண்டுதான் பண்ண முடியும். ஒரு சந்ததி வேணுமா புத்திர காமேஷ்டி ஆகும், இன்னைக்கு மாதிரி ஃபெசிலிட்டி எல்லாம் அந்த காலத்துல இருந்தா தெரியல. எது வேணாலும் வேதத்தை வச்சுதான் போகணும். அப்ப சொர்க்கத்துக்கு போகணுமா, இதுல சரீரத்தோட சொர்க்கத்துக்கு போற கான்செப்ட் எல்லாம் உண்டு. அப்ப இன்னைக்கு பார்த்தா அதெல்லாம் நாட் பாசிபிள்னு தோணல. ஏன்னா இன்னைக்கு பாருங்க எல்லாம் போனா இல்லையா, ஒரு கவச்சம் ஒரு சூட் எல்லாம் போட்டு இதோட சரீரத்தோட மூனுக்கு போறான், அடுத்து எங்கெங்கெல்லாம் அனுப்ப போறான் அடுத்து. அப்ப சரீரத்தோட போகுதுன்றது ஒண்ணு பெரிய விஷயம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு இருக்கிற டெவலப்மெண்ட் பார்த்தா என்ன ஒண்ணு அந்த காலத்துல சயின்டிபிக்கா இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா கான்செப்ட் வைஸ் பாத்தீங்கன்னா விஷயம் உண்டு. அரிய இன்னைக்கு ஸ்ரீமத் ராமன வாசியனை கட்சி சகரனுக்கு 60,000 பிள்ளைகள் பிறக்கிறான். அவன் என்ன பண்றான்னு கேட்டா ஒரு ஒரு இதுல பாட்டு பானையை வச்சு அந்த கர்ப்பத்தை ஸ்பிட் பண்றா. இன்னைக்கு அதெல்லாம் அதுதான் பண்ணிட்டு இருக்கா இன்னைக்கு. அப்ப கான்செப்ட் வைஸ் எல்லாமே இப்ப கன்சீவ் ஆயிருக்கு அந்த காலத்துல. இன்னைக்கு அதெல்லாம் இன்னைக்கு வந்து பிராக்டிக்கலா கொடுத்துட்டக்கான ஒழிய. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா சயின்ஸ் இவால்வ் ஆக இவால்வ் ஆக மறுபடியும் அது என்ன பண்றதுன்னா ஒரு சைத்தை இன்னும் அதிகமாக்குறது. கண்டிப்பா இதெல்லாம் இருந்திருக்கு தபசக்தினாலும். ஆக இந்த மீமாம்சகன் என்ன பண்றான்னா அவன் சொர்க்கம் மோட்சம்னு ஒண்ணு ஒத்துக்கல. எப்படி நதியானது ஒரு மலையிலேருந்து தோன்றி கடலுக்கு போறதோ, மறுபடியும் கடல்லேருந்து மேகமானது அதை கொண்டு போய் திருப்பி மலையில சேர்த்து வருதோ, இந்த இந்த வாழ்க்கைன்றது ஒரு பிரவாகம் நாட்டுக்கு போயிட்டே இருக்கும் வேலை இருக்கான். அதனால தான் அவளுக்கு கர்மட்டால்னு பெயர். நீ கர்மாவை பண்ணிட்டே இரு, உனக்கு வந்து அதுல எஸ்கேப்பே கிடையாது. இப்ப நேர் எப்ப ரிலீஃப்னா சொர்க்கத்துக்கு போய் உட்காந்து திருப்பி வந்து திருப்பி கர்மம் ஆரம்பிக்கொண்டிருக்கேன். அவ்வளவுதான், இதுதான் பூர்வ மீமாம்சகர் பேரு. ஆனா இந்த பூர்வ மீமாம்சகர் ரொம்ப கெட்டிக்காரா, ஏன்னா அவன் நிறைய டெக்னிக்ஸ் வச்சிருக்கா எப்படி வேதத்தினுடைய வாக்கியங்கள்லாம் இன்டர்பிரேட் பண்றதுன்னு. ஒரு ஒரு வாக்கியத்தை மட்டும் நம்ம ஐசோலேஷன் எடுத்து இன்டர்பிரேட் பண்ண முடியாது. முன்னாடி என்ன பின்னாடி என்ன இதுக்கு என்ன சம்பந்தம் எது இதோட நம்ம இன்னைக்கு போடுறோம் பாருங்க, ப்ரோக்ராமிங் எல்லாம் எதிர்த்து மாஸ்டரா எது இருக்கு அதுக்கு எது வருது இது மாதிரி எல்லாம் லிங்க் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த டெக்னிக்கெல்லாம் நமக்கு உபயோகமாறுது. எதுக்கு உபயோகமாறுதுன்னா நம்மளோட மதத்தை ஸ்தாபனம் பண்றது. அப்ப நம்ம என்ன பண்ணோம் கேட்டா எல்லாரும் டெக்னிக்கை எடுத்துட்டு அவ அவளுக்கு அவ மதத்தை நிராகரிச்சாச்சு. அத்வைத மதம் என்ன பண்றதுன்னு கேட்டா சாங்கியத்திலேயே நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிறாங்க. இப்ப சிம்பிளா சொல்றதா இருந்தா நம்ம என்ன சொன்னோம், சொரூப ஞானம் ஒண்ணு சுபாவ ஞானம் ஒண்ணு. சொரூப ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், சுபாவ ஞானத்தினால மிச்ச விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னோம். இப்ப இந்த சுபாவ ஞானமானது யாருகிட்ட இருக்குன்ற விசாரம். இப்ப சிம்பிளா சொல்றதா இருந்தா இது ஜீவாத்மா கிட்டே இருக்குன்னு சொல்றதா நம்மளுடைய மதம். நம்மளை காட்டில் மிச்ச பேர் எல்லாம் இது ஜீவாத்மா கிட்ட இல்ல, அவ்வளவுதான் விஷயம். அதுல அத்வைதியில சொல்றான் இது இருக்க சான்ஸே இல்ல, ஏன்னா இதுக்கு விஷயமா எதுவுமே இல்ல, பிரபஞ்சமே இல்லன்றப்போ தர்மபூத ஞானத்துக்கு வேலையே இல்ல. பட் சாங்கியம் என்ன சொல்றான்னா இந்த சரீரத்துக்கு தான் அந்த ஞானத்தை கொடுக்கணும். சாங்கியம் என்ன சொல்றான், தர்மபூத ஞானத்தை கொண்டு போய் சரீரத்துக்கு வச்சுடுறான், சரீர தர்மம். ஏன் அப்படின்னு கேட்டா சூக்ஷ்மமான விஷயம் என்னன்னு கேட்டா நித்தியமா இருக்கிற வஸ்து எந்த விதமான மாற்றத்தையும் அடையக்கூடாது. இதுதான் கன்வென்ஷன். ஒரு விஷயம் நித்தியமா இருக்குன்னு சொன்னா அந்த விஷயமானது எந்த விதமான மாற்றத்தையும் அடையக்கூடாது. மாற்றத்தை அடைஞ்சிருக்குன்னு சொன்னா நித்தியம் கிடையாது. இப்ப இந்த ஜீவாத்மாக்கு நிஜமாவே சம்சாரம் தசை இருந்து வச்சுக்கோ, அவன் சேஞ்ச் ஆயிட்டான்னு சொன்னா மறுபடியும் ரிஸ்டரேஷன்லாம் கிடையாது, சேஞ்ச் ஆனது சேஞ்ச் ஆனது தான். அதனால அவன் என்ன பண்றான் கேட்டா இந்த மாற்றமானது ஜீவாத்மாக்கு ஏற்படல, சரீரத்துக்கு ஏற்பட்டது பிரகிருதிக்கு ஏற்பட்டதுன்னா சமாளிச்சுட்டு இருக்கு. ஆனா நம்ம என்ன பாஷகருடைய மதத்துல என்னன்னு கேட்டா ஈஸ்வரன் ஜீவன் பிரகிருதி மூணு விஷயம் இருக்கு. மூணு விஷயத்துக்குமே சொரூபம் உண்டு சபாவம் உண்டு. இந்த பிரகிருதி இருக்கு இல்லையா, அதுக்கு சொரூபத்திலையும் மாற்றம் சபாவத்திலையும் மாற்றம் எப்பயும் மாறிண்டே இருக்கும். அதுக்கு நேர் ஆப்போசிட் ஈஸ்வரன் பரமாத்மாக்கு சொரூபத்திலையும் மாற்றம் கிடையாது சபாவத்திலையும் மாற்றம் கிடையாது. நடுவில் ரெண்டு கட்டணம் மாறிட்டு இருக்கிற ஜீவாத்மாக்கு சொரூபத்துல மாற்றம் கிடையாது, ஆனா சபாவத்துல மாற்றம் உண்டு. அந்த சுபாவத்துல மாற்றம் இருக்கிறதுனாலதான் இந்த சம்சார தசையானது ஏற்படுறது. அப்ப என்ன ஆகுது கேட்டா ஞானமானது சுருங்கி போறது. அப்ப திருப்பி இந்த ஞானம் விகசிச்சதுன்னா மோட்சமானது ஏற்படுறது, அல்லது மோட்சம் ஏற்படுறதுல ஞானமானது விகசிக்கிறதுன்னு வச்சுட்டு இருக்கும். ஆக இப்ப இதெல்லாம் பார்த்தா என்ன தெரியுதுன்னு கேட்டா ஸ்ருதிக்கு விரோதமா நிறைய விஷயங்கள் தெரியும். ஸ்ருதியானது பிரம்மசூத்திரத்திலேயே விசாரம் பண்ற பராசர விசாரம் பண்ணச்சே நியோத ஏவன் ஆரம்பிக்கிறது இஸ் நோயர் அப்படிங்கிற ஜீவாத்மா இஸ் அ நோயர் அப்படின்னு சொன்னா அவனுக்கே சுவாபாவிகமான அறிவு தன்மை இருக்கு. அப்ப ஸ்ருதிக்கு அனுகுணமா பாஷ்யக்காரர் நிர்வாகம் பண்ணச்சு மிச்ச மதங்கள்லாம் கண்டிச்சு இந்த ஜீவாத்மாக்கு சொரூப ஞானம் ஒண்ணு உண்டு சுவாவ ஞானம் ஒண்ணு உண்டு, இத ஒத்துக்காத மதங்கள் எல்லாம் கண்டனம் பண்ற எல்லாத்தையுமே கண்டனம் பண்ணிட்டு என்னன்னு கேட்டா நமக்கும் பெருமாளுக்கும் பெருமாளுக்கும் தர்மபூத ஞானம் உண்டு நமக்கும் உண்டு, ஆனா அவனுக்கு எப்பயுமே இல்ல மாற்றமே கிடையாது. நித்யாளுக்கும் அதே மாதிரிதான், ஆனா எல்லாருமே எம்பெருமானுடைய சங்கல்பத்துக்கு அதீனமா இருக்கிறதுனால நிச்சயமா நித்தியர்களுக்கும் பெருமாளுக்குமே ஒரு இது உண்டு. இப்ப ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சு விடுறேன். இதுல முக்கியமான விஷயம் என்ன கேட்டா ஸ்திதினு ஒண்ணு இருக்கு. ஸ்திதினா ஒரு விஷயம் ஒரு விஷயமா இருக்கிறது. இப்ப நாம எல்லாம் இப்ப இந்த பூமி மேல உட்காந்துருக்கோம், பூமி மேல உட்காந்துருக்கோம். இப்ப இப்ப நம்ம அப்படியே மேல நோக்கி பார்க்கறோம் வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டேஜுக்கு மேல போச்சுன்னா இந்த சரீரமானது சரீரமா இருக்காது, அங்க இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் வேற. அப்ப இந்த சரீரம் சரீரமா இருக்கணும்னு சொன்னா அதுக்கு தேவையான கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாதான் சரீரம் சரீரமா இருக்கும். இதுதான் ஸ்திதி. உற்பத்தி ஆறது ஒரு விஷயம். அப்ப பெருமாள் என்ன பண்றாங்க கேட்டா யாவத்து நமக்கு இது கர்மா போட்டிருக்கோம் அது வரைக்கும் எதுவுமே எதுவுமே ஆகாம பாத்துக்கிறான் அப்படியே. பட் மொமெண்ட் அந்த டைம் வந்துருச்சுன்னா அப்ப டிஸ்இன்டகிரேஷன் ஆரம்பிக்கிறது, அப்பதான் பிரளயம். அப்ப அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் மாறி போயிடுறது. ஆக மொத்தம் மூணு விஷயம் மொத்த பிரபஞ்சத்துக்கும் அதான் அசேஷ சித்தஜித் வசன் சொல்றது. காரணம் என்னன்னு கேட்டா எம்பெருமான் இந்த பூலோகத்தில் இருக்க ஏதாவது பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் உற்பத்தி பண்றதுலேருந்து அவைகளை மெயின்டைன் பண்றதுலேருந்து அவைகள் அழிஞ்சா கூட தான் காப்பாத்துறான். என்னன்னா சொரூப நாசம் ஏற்படாம பெருமாள் பாத்துக்கிறான். அதுவும் அவனோட சங்கல்பம் தான் எல்லாமே. அதனால அப்படிப்பட்ட பரமாத்மாக்கு ஜீவாத்மாக்கள் எல்லாருமே சேஷபூதர்கள். இங்கேயோ அங்கேயோ நமக்கு கைங்கரியம்தான், உபாயம் அவன்தான், உபேயம் அவன்தான், அடைவதற்கு வழியும் அவன்தான். அடைஞ்ச அப்புறம் என்ன பண்ண போறான்னா அவனுக்கு கைங்கரியம் பண்றது, அவன் அடையறதா நமக்கு அவன் திருவடி தான். அதான் துவயத்தினுடைய சாரம் அதுதான், அந்த திருவடியே உபாயமா இருக்கு, அந்த திருவடியே உபயமாகவும் இருக்கு. இதெல்லாம் கொண்டு அழகா ஸ்தாபனம் பண்ணி கொடுத்துருக்கார். உபன்யாசத்தின் வரைச்சே எல்லா விஷயங்களையும் பகிர்ந்துக்க முடியாது, எல்லாத்தையும் சொல்றதும் சாத்தியம் கிடையாது, ரொம்ப கஷ்டம். ட்ரையாவும் சொல்ல முடியாது, கதையும் சொல்லிட்டு முடியாது. அதனால அது ஒரு சேலஞ்ச். அது இந்த மூணு நாள் எம்பெருமானார் தரிசன தலைப்புல என்னென்ன விஷயங்கள் சொல்லணும்னு தோணித்தோ அதெல்லாம் அடைய விஜாபனம் பண்ண. நாளையிலிருந்து பாஷ்யர்களோட வைபவத்தை அனுபவிக்கலாம். ஏன்னா பாஷ்யர்களோட வைபவம் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா தர்சனத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம தர்சனத்தை புரிஞ்சுக்காம வைபவம் இல்ல, வெறும் அவருடைய அர்ச்சா திருமணிக்கு நம்ம சமர்ப்பிச்சுட்டு இருந்தோம்னா அது அவருக்கு ஒரு உண்மையான ஒரு அஞ்சலி ஆகாது. அதனால எல்லாருக்கும் கிரந்தத்துல ஒரு கிரந்த பரிச்சயம் தேவை, கிரந்தத்துல ருச்சி ஏற்படணும். அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் கிரந்தங்களை கொண்டு அறிய வந்து இந்த மூணு நாள் உபநிஷத்துல எவ்வளவு விஷயங்கள் சொல்ல முடியுமோ அதை விஜாபனம் பண்ண. அபிதார்த்திகாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.